श्रीमान वेंकटनाथार्यः कवितार्थ्येगेसरी वेदान्ताचार्यभज्योमेधनिधत्तां भगवति अस्मद्गुरुपरमगुरून् यदिवरपूर्णोदयावणम् रामम् पद्माक्षणादरजित्तेने सुरमारभापतीन् वन्दे நோயுள்ந்தளித்தவரை சரணம் உக்குயான்னடைவே அவர் குருக்களினை வணங்கி நருளால் விரும்பூதூர் வந்த வள்ளல் விரியனம் வியாழ வந்தால் வழக்கால் நம்பி அண்ணனியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாரம் சடகோமன் தேனநாதன் இந்த முத திருமகளன்றிவர்களை முன்னிட்டு எம் பெருமான் திருவடிகளடைகின்றேனே விசந்த மேலே வசராத்வதியாக தயாதரங்காணுதராக்கடாக்காக ேழு பும்சாமதம் கடந்தீம் சரஸ்வதீம் சந்திதகாமதேனும் அது கண்டியம் அவப்பெருமதி வந்தே கருணாவருணாலயம் ரிஷசைலதாம் சயம் சக்தி முபாகதம் கிஞ்சனிதிம் சூதிம் அபவர்க திரிவர்கயோகோ அஞ்சனாதிரீஸ்வரதயாவபிஷ்டோ மினிரஞ்சனாம் ஜீவனம் ஜகதாம் தீயாத் கிமப்பகத சுகம் ஸ்வதந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேசாஸ்வயம் சந்த ஸ்ரீரங்கவக்ஷீசரணத்ராணசேகராஹ ஜெயந்தி புவனத்ராணபதபங்கதரே நம தரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாரணாய பக்திபாஜாம் திருபக்ஞமஜேடதாசூர்யாம் பிரசிதோ ராகவ பாதுகா பிரபாவ பக்தாமிதம் நிச்சயனானுமோதனம் சர்வார்த்தனம் ஸ்ரீஹடகோபவாங்மயம் சகஸ்கஜாபோபதிடத்ஸவாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் இத்த விரலிலையும் மெய்யாமையும் நிலையும் தக்க நிலையும் தலையாதித்துக்கியரும் உழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவையர்கோஞ்சாயடிசே வேதத்தியல் ஸ்ரீவிட்டு சித்தமுடநந்தன கல்பவந்தீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாக்கமாம் கருணையா கமலாம் யுவாண்யாம் கோதாமணியசரணாசரணம் பிரபத்யே நபயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை வல்வதியம் நிசையால் வாடிக் கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு அருமளமுடஞ்சில் மண்ணிக் கிடந்துரங்கும் சிறிய லிங்கம் மதிவுற்று தீபிடித்து வேலிமையில் பொங்கையப்பாடும் பேருந்துதறி ஊரில் நின்று முழங்கி புறப்பட்டு உதருமா போலே நீ பூவை பூவண்ணாவும் கோயில் நின்றிங்கனே போந்தருடி ஓப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் அந்த காரியமாறா இந்தருடையோரம் பாவாய் இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய பூர்ண கடாட்சத்தை பித்து உடனே உங்கள் காரியம் சொல்லுங்கள் செய்கிறோம் நான் கண்ணன். இந்த கண்ணனிடத்திலே திருப்பள்ளி அறிவிலே கேட்க ஒண்ணாது, படுக்கை அறிவிலே கேட்க ஒண்ணாது, ஆஸ்தான மண்டபம் எழுந்தருடி கேட்க வேணும், சயன திருக்கோலத்தை கண்டவள், விஸ்வரூப சேவை ஆசைப்பட்டவள், புறப்பாட்டழகையும் வீட்டிருக்கும் திருக்கோலத்தையும் சேவிக்க ஆசைப்படுறா, கோயில் நின்றே போந்தருடின்னு சொல்லி புறப்பாட்டழகையும் கோபுரிய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் அந்த காரியமாறாள்னு ஆஸ்தான மண்டபத்திலே திவ்யமான சிம்மாசனத்திலே இருந்தவரை நாங்கள் அதை சொல்றதை கேட்கணும்னு இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கிறா. சிம்மம் போலே புறப்பட்டு வரணும்னு சொல்றா. யாதவ சிம்மமாக அது மகான்கள் அனுசரித்ததுள்ள சிம்மா அவதாரம், ராகவ சிம்மம் யாதவ சிம்மம் அனுசரித்தது. இந்த பாசுரத்தில் எங்கள் மானை பூவை பூவண்ணான்னு சம்போதிக்கிறார். பூவை பூவண்ணான அவருடைய திருமேனியோட மார்க்கமத்திலையும் சர்வரந்தரா சர்வரசரான்னு சொல்லும்படியான அவன் திருமேனின் ஆட்சத்தையும் பூவை பூவை நாம் எத்தாலே பேசுறா சுப சுபகதன்வம் விவாக்ஷிதா. அதான் ஆழ்வான் மூணாவது பத்தில சொல்ற சுப சுபகதன்வம், சுபாசிரயமான திருமேனி உடையவன். அது பிரதானமா அச்சாமூர்த்திகளுக்கு சொல்றது. சேவியன் உபாயமாறார், போக்கியமாக உபேயமாறா, அந்த சேவையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் பரம போக்கியனா ஆவதும் ஒரு திருமேனி இருந்தால்தான் முடியும். அந்த திருமேனி உள்ளவன் பெருமாள்கத்தான் நம் உணாமத்தில் ஆழ்வார் பேசுற. இனிமையாக இருக்கக்கூடிய திருமேனி, அழகா இருக்கக்கூடிய திருமேனி, சுபகமான திருமேனி, அதை நினைத்தால் நம்முடைய பாவங்கள் போகும். சுபமான திருமேனி, சுபமானதும் சுபகமானதுமான திருமேனியும் சாய்க்கிறார். அத அந்த பத்து திருவாரூரிகள்ல ஒவ்வொரு தன்மைகளைத்து சுபசுபகூ அப்படிங்கிறத ஆழ்வார் நிரூபணம் பண்ற நூறு பாசுரங்கள்ல. திருவிழா சொன்ன ஓர் ஆயிரத்தி பத்துன்னு இரண்டாம் பத்து கடைசியில பாசுரத்தில் நமக்கு தெளிவாக எம்பெருமானுடைய புகழ் தெரிய வரும். அதற்காக சொன்ன பாசுரங்கள் அவைகள்ல அந்த அழகர சேவிச்சார், அழகர் சேவை சாதிச்சார். அழகர் சேவை சாதிச்ச உடனே அவருடைய திருமேனி அழகரை ஈடுபட்டு பாசுரம் பண்ணார். அவருடைய திருவபிஷேகம் சொல்லக்கூடிய கிரீட்டம், முகத்தோட காந்தியே அப்படி கூம்பி போய் கிரீடமாயிருக்கான் அனுபவிச்சன். முடிச்சோதியால் உனது முகத்தோடி மலர்ந்தோ, அழகான பாசுரம். அந்த திருமுடியை சேவிச்ச உடனே அந்த காம்பீரியத்திற்கு தோத்து அந்த திருவடிகளை விழுந்தான். திருவடி இங்கே பத்மாசனம், கமலாசனம் இருக்கு. அதை பார்த்தா அது தனியா தாமரையெல்லாம் சாத்தல, எந்தெருமானுடைய திருவடிகளுடைய காந்தியே தாமரையாய் மலர்ந்தது, அடிச்சோறி நீண்ட தாமரையாய் அலர்ந்தருவோ மலர்ந்தருவோ அப்படின்னு கேட்கிறேன். முகத்தோட ஜோதி கிரீடமாச்சு, திருவடிகளுடைய ஜோதிஷே தாமரையா ஆச்சு. அப்ப திருமேனி காந்தி படிச்சோதி ஆடையோடும் பல்கரனாய் உன் பைம்பல் கடிச்சோதி கலந்ததுவோ. கடிபூர்வபாகம், கடி பச்சாபாகம், மத்திய பாகத்தை கடிபாகம் சொல்றது. இந்த எம்பெருமானுடைய திருமேனி, திருமேனி மத்தியத்தோட காந்தியே ஆடையோடும் பல்கலனாய் மாறிச்சோ, பீட்டாம்பரமாகவும் பல ஆபரணங்களாகவும் ஆயிற்றோ, முத்தாதார உதரபந்தன பீடாம்பர காஞ்சி குண நூபுராதி அபரிமித திவ்யபூஷணா, அவைகளெல்லாம் எம்பெருமானுடைய திருமேனி, திருமேனி மத்தியத்தோட காந்தியே ஆயிற்றோம். அந்த அழகனுடைய திருமேனி அழகில் ஈடுபட்ட கட்டுரையே, கட்டுரைத்தல் தாமரையின் கண்பாடம் கையொவ்வா, உத்துழைத்த நண்பனும் திருமையை ஒளிவாது, ஒட்டுரை திவுளமுன்னை போழவெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் நிற்கின்றே காட்டுமாள் பரஞ்சோதி. பரஞ்சோதி நீ பரமானின் நிகழ்ந்ததின் மற்றொரு பரஞ்சோதி இம்மையின் படியோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி இன்னுடைய பரலுலகம் படைத்த பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனின் பத்து பாசுரங்கள் அந்த அழகனுடையதான திருமையை சௌந்தர்யத்தில் ஈடுபட்டு ஆழ்வார் அனுபவித்தார். அதிலே சொந்தரான குணம் பைரண்டாயிர அப்படியில சுவாமி மகாபலகாக சுவாமி விண்ணப்பம் பண்ணும் போது பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரக விசிஷ்டத்துவத்தை மூன்றாம் பத்தில் உபபாதிப்பதாக இருந்து தனது பொறித்தமான சௌந்தர்ய குருமாரி ரூப சுவாபதேசார்த்த தசகத்தை இப்பத்திலுள்ள பத்து திருவாய்மொழியாலும் விசர்ஷித்துள்ளார் அப்படின்னு தனக்கு மூணாம் பத்து வியாக்கியானத்துல இந்த விஷயங்களை பரகாள சுவாமி வந்து முதல் பத்துக்கு மட்டும் ஒவ்வொரு திருவாய்மொழியோட அர்த்தத்தையும் முதல் பத்தோட அர்த்தத்தையும் சேர்த்து பொருத்தி சாதிக்கிறது முதல் பத்து வியாக்கியான கூட்டிலேயே சாதிச்சுட்டார். இரண்டாம் பத்துலேருந்து பத்தாம் பத்து வரைக்கும் இருக்கிறது அந்தந்த பத்துல சாதிக்கிறார். முதல் பத்தையும் சேர்த்து நூறு திருவாய்மொழிகளுடைய சாரமாக அவைகளாலே நிரூபிக்கப்படக்கூடிய பத்தின் பத்து அர்த்தங்களையும் கூட முடிய அந்த முனியே நான்கு மணி திருவாமொழி வியாக்கியான கூட்டில சாதிக்கிறார். அதை எடுத்து பார்த்தா இந்த பத்து ஒவ்வொரு பத்துக்கும் நிரூபகமா அந்த இடத்துல சாய்க்கிறேன். ஒவ்வொரு பத்துக்கும் நிரூபகமா கடைசியில திருவாவளி வியாக்கியான பூர்த்தி சாய்க்கல பையன் ஆகிட்ட அதுல சாதிக்கக்கூடிய வாக்கியங்கள் அந்த சாத்தரத்னாவின் ஸ்லோகங்கள் ஏமம் சௌந்தர்ய பூம்னா கணுபிக ஜகத்திருத்திய சௌபாகிய யோகாது சேச்சா சேவியா கிருதிக்காது இல தனுஜயா உன்மாத தானாக காந்தியா சத்யாச்சா வைபவத்வாது குணரசித குணோத்கர்ஷனாது அக்ஷகிருஷ்டியா ஸ்துத்யஸ்வா பாபமங்கா சுபசுபகதனும் சாக நாசம் திருத்தியேது தாத்தரிய தத்தான் விஸ்வகம். அதை எடுத்து தான் அர்த்தங்கள விஸ்தாரமா அபபாதனம் என்ற பரகாள சுவாமி மகாபரகாள சுவாமி பயனாயிருப்பார். அந்த மாதிரி சொல்றேன் முழுக்கெல்லாம் வியாக்கியான அனுபவிக்கலாம் கூட அந்த தசகார்த்தத்தை அவர் சொல்லக்கூடிய வாக்கியங்களை சகேத விண்ணப்பம் இல்லை. மகான்களுடைய வாக்கியமானது பரம போக்கியம் பரம பாவனம் நம்முடைய பாவங்களை போக்கும். அதற்காக அந்த வாக்கியங்களை அப்படியே அனுசந்தானம் பண்ணி அந்த ஒவ்வொரு திருவாய்மொழியோட அர்த்தம் என்னங்கிறது யசார்த்தமும் அனுபவிப்போம் எவ்வளவு முடியதோ. அத அந்த முதல் திருவாயூர் முடியானையும் என்ன அனுபவிச்சிருந்த சொல்ற அங்கை சம்சிப்டானே அழகருடைய அனுபம சௌந்தர்யத்துவத்தை அனுபவிக்கிறார் உபபாதித்தலுடினால் அங்கைகி சம்சிப்ட அகல்பகத்வாரிகளாலே இருக்கின்ற அங்கங்களோடு சேர்ந்ததான அலங்காரங்கள் அலங்காரம் தனியா பண்ண வேண்டாம். அவருடைய திருமேனி அவயவங்களாலே அவருக்கு அழகும் அலங்காரமும் கூட வருது அப்படிங்கிறது அந்த முடிச்சோதியாயில் திருவாயுமியில ஆழ்வார் உபபாதனம் பண்ற. அதற்கடுத்த திருவாயுமி முன்னீர் ஞானம் படைத்த என் முகில்வண்ணனே அண்ணா நீ தந்த ஆத்தையின் வழி உழல்வேன் வெண்ணால் நோய்விய இலைகளை வேதனப்பாய்ந்து என்னால் நான் உன்னை நீ வந்து கூடுங்களோ இல்லையா நீ வந்து என்னால் யான் உன்னை நீ வந்து கூடுவதே தானே நீங்க தான் எனக்கா சொல்றேன் எனக்கா நீ வந்து கூடுவதே தானே கூடுவதே கூடுவதோடு தாற்பட்ட இன்னைக்குதான் நான் வந்து சேரப்படும். இதே பாவங்கள் நிறைய இடத்துல இருக்க ஆழ்வாருடைய நிர்வேத பிரகாரம் இந்த நிர்வேத பிரகாரங்களை எடுத்துதான் கதாளம் பரமுத்தம் நாராயணம் நம்ம குலநாதம் நம்ம குல தெய்வதம் நம்ம குலதனம் நம்ம போக்கியம் நம்ம மாதனம் நம்ம பிதரம் நம்ம சர்வம் சாட்சாத்தரவாழ் சக்குதான் ஒரு வாக்கிய கண்டங்கள் ஸ்தோத்திர ரத்னத்திற்கு மூலமாக கதாக வைகாந்திக நித்தியகீர்த்தனகா பிரகட்சாமி சனாதீர்த்தகான் எப்பேனாம் மன்னடந்த இணைத்தாமலைகள் காண்பதற்கென்று என்னாண்மை திருவயோகரேற்றி இறங்கி இனமினமாய் இனாபரத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தாளின் ஆழ்வார் தேசிய முக்தி ஆதாரமா வச்சுட்டது. அதே மாதிரி ஆழ்வாருடைய நிர்வேத பிரகாரத்துல இந்த தசகத்திலையும் அந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. உண்மையின் ஞானம் படைத்தேன்னே என்னால் யான் உன்னை நீ வந்து கூடுவதே இன்னைக்குதான் வந்து சேருவேன்னு கேட்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. அதுல முன்னின் ஞானம் படைத்தவன் ஜெகத்தை சுட்டித்தவன் அந்த சிருஷ்டிக்கப்பட்டத்தாலே ஜெகத்தை சிருஷ்டிக்கிறது மட்டும் இந்த கிராந்தம். கிராந்தம் அர்த்தம் ஆக்கிரமிக்கிறது, ஆக்கிரமணம் கிரமணத்துக்கே அந்த அர்த்தம் வரும் சமயங்கள்ல. இவன் உள்ளே கூறுதல், இவனை வியாபித்து நிற்றல், அணுவிலும் அணுவாக அணுவை சுற்றிலும் வியாபித்தல், விபுக்களுக்குள்ளே முதல் அந்த வியாபியாரை வியாபித்தல், மற்றவற்றிற்கு உள்ளும் புறமும் வியாபித்தல். பெருமாளுடைய வியாப்தியை சொல்றேன், விபுத்ரவியங்களுக்கு அந்த வியாபியும், அணுத்ரவியங்களுக்கு அவைகளுக்கு அவைவன் இல்லாத்தாலே பகிர்வியாப்தியும், மத்தியமாயிருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு அந்த பகிர்வியாப்தியும் சொல்லப்படுறது மகான்களாலே சாஸ்திரத்தில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரமணம் அக்ராந்தி கிரமும் பாதவிக்ஷேபே அப்படின்னு தாத்து. தான் உள்ளே கூடுதல் அனுப்பிரவேசம் செய்தல் நேற்று எதிர்மே சொன்ன ஒரு விசேஷமான ஸ்திதி விசேஷம், அதை செய்தல் முதலானது அவனுக்கு ஏற்படுறதுங்கிறத சொன்ன திவ்ய மங்கள விங்கட விசிஷ்டனுடைய சிருஷ்டியாதி சுபகத்வத்தை உபபாதித்து அருளினார். இன்றைய காலத்தில் சிருஷ்டியாதி சுபகத்வம் இந்த எம்பெருமான் திவ்யமங்கள விக்கிரக விசிஷ்டனாகவே இருந்து கொண்டு அதே தன்னால் ஒரு இடத்துல செய்ய தாமரை கண்ணன் சொல்ல போற தாமரை கண்ணனாகவே லோகத்தை சிருஷ்டிச்சான். செய்ய தாமரை கண்ணனாய் உலகில் நின்றவன் கண்டி வையம்பானம் மனிதன் தெய்வம் மட்டும் மட்டும் மட்டும் முற்றுமாய் செய்ய சூரியுடன் ஞானமாய் வெளிப்பாட்டிகளை வரைத்தான் சின்னம் வைகள் சூரியோடாய் நான் ஒரு மூவராய் மூர்த்தியை இடத்துல அதே மாதிரி தாமரை கண்ணனாய் உலகை உண்டான், தாமரை கண்ணனாய் உலகையும் படைத்தான், தாரை தாமரை கண்ணனாய் உள் புகுந்தான் நிறைய அந்த சொல்லப்படுற ஒவ்வொரு இடத்துலையும் செய்ய தாமரை கண்ணன் அதே மாதிரி தாமரை கண்ணனாக செய்யக்கூடியதை சுபசுபக தருவாக திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டனாகவே அழகாக லோகத்தை சுற்றித்தாங்கிறது நீ ஞானம் படைத்த என் முகில்வண்ணன் அப்படிங்கிற தசகத்துல திருவாயுமொழியில பெரிய திருங்கத்த சுவாமி அனுபவிக்கிறார். சிருஷ்டியான சுபகத்வத்தை உபபாதி திருடினார் திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டனான என்பதுமான் சிருஷ்டி முதலானவைகளாகவும் சுபகனாக இருக்கான், இவைகளை படைத்தும் அழகு சேர திகழ்கிறான் அப்படின்னு அதுக்கு அடுத்த தசகம். அது வசத்தியான தசகம், கோயில் திருவாபிட்ட சேர்ந்த தசகம், திருவேங்கடவுடைய ஆளுடைய அனுபவம். அழகரிடத்தே சுபசுபக தனுத்துவம் திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டத்துவம் முதல்ல அனுபவிச்ச அது தெற்கு திருமலை, இது வட திருமலை இல்ல, ரெண்டும் பூமிக்கு அழகாக இருக்கா ரெண்டு திருமலைகளும் மகான்கள் வந்திக்கிறார். அந்த மாதிரி அந்த தென் திருமலையில இருந்த தேவை அதை காமிச்ச பெருமாள் வடக்கு திருமலையில் இருக்கக்கூடிய வட வேங்கடத்தில் இருக்கிற தேவையை தந்தான். உடனே அந்த திருவேங்கடமுடையாளுடைய சேவையினாலே சந்தோஷப்பட்ட ஆழ்வார் எம்பெருமானுடைய திருமேனியை பார்த்த உடனே நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவனுக்கு கைக்கண்ணம் பண்ணணும்னு ஆரம்பிப்போம். அவனுடைய அழகில் ஈடுபட்டு அவனுடைய குணங்களில் ஈடுபட்டு நம்மிலும் சிறந்தவன், நம்மிலும் பெரியோர், நம்மிலும் உயர்ந்தவன், இவனுக்கு சேவை செய்வதே நமக்கு பேரு அப்படிங்கிற இடத்துல கைகளை ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கும். அதுக்காக ஆழ்வார் அவனுடைய கைகரியத்துக்காக தன்னுடைய பாரிப்பை இதுல காண்பிக்கிறார். ஏற்கனவே எம்மா வீட்டு திறமும் செப்பம்ல சொல்லியிருக்கிற கைகரியமே புருஷார்த்தம். அதற்காக திருமாலிஞ்சோல பெருமாள் சேவை தந்தர் அங்கபாசிகமான கைகஞ்சம் பண்ண அவன் அழக அனுபவிச்ச திருவேங்கடமலை சௌந்தரியத்தை காண்பிச்சா, திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய இருப்பை காண்பிச்சா, உடனே கைகஞ்சம் பண்ணணும்னு துடிச்சலாழ்வார் பாதிச்சலாத பாசுரமா பண்ண அடிமை செய்ய வேண்டும், வழுவிழா அடிமை செய்ய வேண்டும், மண்ணி அடிமை செய்ய வேண்டும், உடன் மண்ணி அடிமை செய்ய வேண்டும், காலம் அடிமை செய்ய வேணும், காலும் அடிமை செய்ய வேணும், காலம் எல்லாம் அடிமை செய்ய வேணும், ஒளிவில் காலம் எல்லாம் அடிமை செய்ய வேணும். ஐகாந்திகமான கைங்கரியம், ஆத்தியந்திகமான கைங்கரியம், முதன்மண்ணி செய்தல் ஐகாந்திக கைங்கரியம், காலமெல்லாம் செய்தல் ஆச்சரிய அத்தியந்தம்னா எப்ப பார்த்தாலும் சர்வ காலமும் அப்படின்னு ஆச்சரியம் எப்பவும் செஞ்சிட்டு நம் சம்பிரதாயத்தில் அதனாலதான் பஞ்சகால பதாயணர்கள் சொல்லச்சே அது வியாக்கியானம் என்றார் அபிகமன உச்சல வித்தியத்தை சொல்லும் போது அபிகமன உபாதான இந்தியா சுவாத்தியாய யோகம் ஒரு நாள் முழுங்கும் நாம் பெருமாளுக்கு கைக்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு கைக்கரியத்தோட முடிவுங்கிறது இன்னொரு கைக்கரியத்தோட ஆரம்பம். ஒரு கைக்கரியத்தோட முடிவுங்கிறது இன்னொரு கைக்கரியத்தோட ஆரம்பம். தூங்கி எழுந்தவுடனே படுக்கையில அமர்ந்தே சில ஸ்லோகங்களை சொல்ல சொல்லிருக்கு அடிப்படையான சுத்தியோட. அப்பவே பூமியில கால் வைக்கிறதுக்கு முன்னாலேயே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கால் வைக்க சொல்லி பூமி பிராட்டிய பிரார்த்திச்சுட்டு கவபடி ஒவ்வொருடையும் கைத்தறிய பாவம் எல்லாத்துக்கும் சாத்திகாரர்களா வேலை சொல்லியிருக்கு செய்யலோமாங்கிறது வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கா. இதுல ஒரு கைத்தறியத்தோட முடிவு அபிதான காலத்தோட அனுஷ்டானங்களோட முடிவு உபாதார காலத்தோட ஆரம்பம். உபாதார கால அனுஷ்டானத்தோட முடிவு இஜ்யா காலத்துக்கு ஆரம்பம். இஜ்யா காலத்தோட அனுஷ்டான முடிவு சுவாத்தியாயத்துக்கு ஆரம்பம். சுவாத்தியாயத்தோட முடிவு யோகத்துக்கு ஆரம்பம். யோகம் தூக்கம் தான். பரமாத்மா விட்டு ஆத்மாவில ஏற்றடைஞ்சிருக்கிறது தான் யோகம், வேற எதுவும் கிடையாது. பரமாத்மா விட்ட ஆத்மா லயத்தை அடைஞ்சிருக்கிறது யோகம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தினத்துல காலமெல்லாம் உடனாய் வண்டி அடிமை செய்ய வேண்டும் ஆழ்வார் பார்க்கிறார். இத வந்து இன்கார்பரேட் பண்ண அனுப்பிச்சானது அந்த காலத்திற்கு. பெய்யவ தினச்சரியா வைஷ்ணவ தினச்சரியதா அதைத்தான் சொல்றது. அதை செய்யலோமாங்கிறது வேற நம்ம சம்பிரதாயம் அந்த மாதிரி. இப்பவும் நமக்கு அந்த பாவம் இல்லையா, பாவத்துல குறைந்த நான் அந்த எல்லாத்தையும் சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கிறதுலயே தவிர எல்லாருக்கும் இந்த பாவத்தும் நம்முடைய தேகையாரத்தை கர்மபத தந்திரமா பகவத அதீனை ஆத்மையாரத்திலே பெருமாட்டை ஒப்படைச்சாச்சு பகவத அதீனை. எது நடந்தாலும் எம்பெருமானுடைய சங்கல்பங்கிற பாவத்தோட எம்பெருமான் நடக்கிறார். இதெல்லாம் எம்பெருவாருக்காகவே தான். பத்து மணி நேரம் 12 மணி நேரம் டியூட்டி கூட ஆத்மேயர்களுக்கு பெருமாவை ஆராதனம் நினைச்சுட்டா அத்தனையுமே நம் பெரியவர்கள் அனுஷ்டானம் பண்ண மாதிரி நாமும் அனுஷ்டானம் பண்ணாலும் தெய்வமா இருக்கலாம். அந்த பாவம் பாவ வியாதி ஜனாதன ஐடியா அதை தெரிஞ்சது காலமெல்லாம் புதனாய் வண்ணி வழிவிடா அப்படின்னு செய்யணும் இல்லையா. இதை பார்க்கலாமான்னா ஸ்ரீகள் இடத்துல பார்க்கலாம். ஸ்ரீகள் அநேகமா இந்த காலத்திலையும் பின்னாடி சொல்லணும். நம்ம பிராச்சீனம் அவ காலத்தில எழுந்திருந்தானாக்கா வரிசையா அன்னைக்கு காலத்தால திருமாலுக்கு தருகையை பத்தியே நினைப்பான். அதுக்கு சுத்தமா பண்றது எழுந்தவனே தீசாரமா இருந்தது அப்படி இருப்பான். எனக்கு தெரிஞ்சவர் ரொம்ப பெரியவர். அவர் சொல்வர் அவர் தன்னுடைய அத்தாச்சும் பேரை பற்றி சொல்வார். ஏதோ பாட்டிய மாட்டாங்க சொல்றேன்னு நினச்சுக்க வேண்டாம். அவளுடைய பாவம் அவ காவேரி கரையில ஒரு கிராமத்துல இருந்தாலும் அவ அச்சாச்சியில வயசானவா குழந்தைங்கள அவ ரெண்டு பேருமா என்ன பண்ணுவானா ரெண்டு பேரும் சேர்த்து காலத்தால ஈண்டவன அவர் இருந்து சுத்தி சுத்தி எல்லாம் பண்ணி ஆத்தமத்தையும் குழிக்க ஆரம்பி எல்லாம் பண்ணிட்டு கிளம்புவானா அவரும் தான் நிறையா போய் காவேரி கிளம்புவான். ரெண்டு பேரும் சீச்சா மாடிட்டு வருவான். அந்த காரியத்தில் தொலைக்கு சொல்வார். திரும்பி வந்த உடனே அவர் வந்து தான் கச்சம் கட்டிண்டு தன்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் முடிஞ்சு பெருமாள் திருவாராதனத்துக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுமா. அந்த அம்மா என்ன பண்ணுவாளா வந்த உடனே வஸ்திரத்தை மெருமை சுத்திட்டு அந்த மாதிரி பழக்கங்கள் உண்டு சம்பிரதாயத்தில் வஸ்திரத்தை மெதுவை சுத்திக்கிறது மணிசாஸ்தனம் குறையாம சுத்திக்கிறது. அதை சுத்திட்டு வந்த உடனே திருவிழா அடுப்பை மூட்டி கொடி எடுப்புன்னு உண்டு பிரதானமான அடுப்பு சைட்ல ஒண்ணு இருக்கும். அதுதான் இப்ப நம்ம எக்ஸிபிஷன் பார்க்கணும். அதுல ஒண்ணுல சாதம் பருப்பு வச்சுக்குவாளா. சாதாயி பருப்பு ஆன உடனே இருந்து ஏதோ ஒரு குழம்பு பண்ணுவாளா. அதுக்குள்ள காகரியை சுத்தி காகரியை போட்டு காகரியும் பண்ணுவாளா. அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அவருக்கு தெரியாம அவள் ஒரு மணி நேரத்துல பெருமாள் தண்ணீர் ஆதாரத்துக்கு போச்சேன் ஆச்சான்னு கேட்கிறான். ரெடின்னு கொண்டு போயிடுவாளா. அதுக்கப்புறம் தான் மணிசாரம் மொத்தத்துக்கும் வெட்டி பாடலாம்மா. காவடி நேரம் தான் அவர் திருவாதாரம் பண்ணுவார். காவடி நேரம் அவர் திருவாதாரம் பண்ண உடனே அவருக்கு ஆகாரம் பண்ணுமா. 7:30 வந்தானா 8:30 அவர் சாப்பிட உட்காந்துருவார். பெருனா மற்றதுனா உபாதாரங்கன்னா விட்டுருவோம். விஷயம் என்னன்னா அந்த அம்மா காவியத்தில் எப்படி துடிப்பா இருக்கணும், இந்த பெருமாள் ஆராதனைக்கு தனியே தெரியா இருக்கும். இதே மாதிரிதான் பிராச்சீனமா இருப்பான். இன்னொரு சுவாமி கருணாகராச்சாரிய திருத்தோப்பனார் செய்திக்கிறதுக்கு ஒரு மே நான் ஒருவூருக்கு போயிருந்தேன். ஒருவூருக்கு போனேன், சுவாமி எழுந்த செய்திக்கணும்னு போனேன். நான் வெளியூர்ல இருந்து போறேன், காத்தா சீதா மாட்டு கிளம்பி சீரங்கத்திலேருந்து ஒருவூருக்கு போயிருந்தேன். போச்சே மணி 12:30 ஆயிடுச்சு. 1 ஆயிட்டு எங்க தாத்தாவாதுக்கு போற வழிதான் அந்த சுவாமி திருமாளிகை, நடாவதுமாள் திருமாளிகை போற வழியா இருக்கு. சுவாமி அதை என்ன சமைச்சிருவோம். அப்புறம்னாக்கா மத்தியானமே நான் ஊருக்கு கிளம்புறதா இருக்கேன், ஊர்ல சுவாமி எடுத்துக்க செய்திக்காக போவானேன்னு செய்திக்கிறதுக்காக ஊருக்குள்ள வரலாமான்னு கேட்டேன். அவரும் அவ தாயாரும் தான் இருந்தார், சுவாமியும் தெய்வீகளும் தான் இருந்தார், வாழ்லாம் யாரும் இல்லை. அவ அங்க ஒரு ஊர்ல இருந்தான். அப்ப மாமி சொன்னா உள்ளுக்குள்ளதான் இருக்க ஒரு 5 செய்திக்கிறான், நீங்க அதுக்குள்ள சேவிச்சு விட்டேன் நல்லது. அப்புறம்னாக்கா 5 போயிடுவாருன்னா மத்தியானம் 1 அந்த சுவாமிக்கு சபானம் பண்ண மாட்டேன். அப்ப மாத்தியானிக ஸ்நானத்துக்கு எழப்படுறேன். 1 மாத்தியானிக ஸ்நானம், 12 எழுத கொஞ்சம் தாமசமா இருக்கும். 1 மாத்தியானிக ஸ்நானத்துக்கு கேட்டவர் மாத்தியானிகம் பண்ணிட்டு ஈஸ்வரதேவம் பண்ணி பகவதாராதனத்தை பண்ணி அவர் சாப்பிட உட்காரணும். அதுக்கப்புறம் அந்த அம்மா சாப்பிடணும். பாத்துக்கோங்க மத்தியானம் 2 அபியான உபாதான வித்யாராதனத்துக்கு 2:30 ஆயிடுச்சுனா அப்பதான் சுவாத்தியாயம் யோகம். 4 முழுக்க இதே விசாரம் தான் வாழ்க்கை. காத்தாரைந்து பார்த்துட்டு ஒரு நாளுக்கு சுத்தம் பண்ணாதான் வாழ்க்கை தெரியப்படுவா. அந்த மாதிரி நியமமா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைத்தவாடெல்லாம். அதே மாதிரி ஆசிரமங்கள்ல எல்லா ஆச்சாரியா ஸ்ரீமுஷ்ணானவன் எல்லாருமே இப்ப எடுக்கிறாங்கன்னு அந்த மாதிரி அனுஷ்டான பத்திரா எடுத்துக்கணும். அதுக்கு எல்லாம் போட்டா நினைவு போய் செய்திட்டு வந்தேன். ஏன்னா இங்க நாங்க திருக்குறள் நாங்கள் காலத்துல இங்க 7 கட்சி 3 கல்வியா பதங்கால ஒரு கட்சியன் பக்கத்துல அடுத்த திருட ஒரு இடத்துல நந்தமனத்துல நடவாது இருக்கும். அங்க தீசாமட போவான். 3:10 ஆயிடுச்சுன்னா அண்டவரோட போக முடியாது. தைப்பூசி தான் முடியும். கிணறு இருந்தது நான் சின்ன பசங்க வைத்தியிருந்தது சீதா போவோம். ஆண்டவரோட போனா அந்த நடவாதியில சீதா வாண்டான்னு போட்டுருந்தோம். 3 கரெக்டா கிளம்பி ஆயிடுச்சு. 3 கிளம்பி 3:35 ரெடி ஆயிடுச்சு. 1 நேரம் ஜபங்கள்லாம் பண்ணிட்டு 5 திருவாராதிக்கு, அதுவும் மார்கழி மாதம் தான் இங்க எழுந்தாச்சு. 5 திருவாராதனம் கிடையாது. 5 திருவாராதனானா 5:45 திருவாராதனம் முடிஞ்சு 6 சாத்துமுறைக்கு 10 வரட்டுமேங்கிறதுக்காக நான் அந்த சமயத்துல சாத்துமுறையை லேட் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த சந்தியாவந்தத்தை பண்ணியாம். சந்தியாவந்தத்தை பண்ணிட்டு அதான் அதனத்தை முடிச்சாயிடும். சாத்துமுறைன்றதுனால சந்தியாவந்தம் இங்க இருந்த வாழ்க்கை தெரியும். அப்ப இருந்தவா அனுபவிச்சு வாழ்க்கை பேர் இருப்பா. சாத்துமுறையை பண்ண உடனே அதுக்கப்புறம் காத்தாள வேலை ஏதோ காலக்ஷேபங்கள் இருந்தா காலக்ஷேபம் சாய்ச்சம். நான் மெட்ராஸ்ல காலக்ஷேபத்துக்கு வந்திருக்கேன். ஆண்டவன் காத்தால திருவாராதனத்துக்கு தயாரி 6:10 தீர்த்த ஊற்றி ஆகும். 6 அதிக வந்துச்சா இருக்க மாட்டா, ஒரு 20-30 தான் இருப்பா தீர்த்த ஊற்றும் போது. 6:30 காலந்துச்சா 6:30 தீர்த்தம் 8 சாய்ச்சிடுவா. உடனே 6:45 வெற்றித்திரையம் பாதுகாத்து ஆகும். 6:50 தனியன் சேவிச்சு 6:55 காலக்ஷேபத்துக்கு வாழ்வா. 8:10-8:50 அந்த காலக்ஷேபத்தை முடிச்சா தொழிலாளர் பகவதிஷ்ணன் சுத்தியாச்சு, பரமதம் சுத்தியாச்சு. 8:50 எங்களை கூட்டாயிடும். நாங்க சீபாஷி காலக்ஷேபம் தீவுக்காக வந்துருவோம். ஏய் இப்பதான் பசங்க கிடைக்க மாட்டேங்கிறாண்டா காலக்ஷேபத்துக்கு, தீவுல வந்து நான் வரதுக்குள்ள அவனுக்கு எதையா சுத்தி வைக்கணும்டா, ஒத்துணி இல்லாம விடுவாண்டா ஆசிரமத்துல. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு 8:30 ஆரம்பிச்சு 11:30 வரைக்கும் எங்களுக்கு காலக்ஷேபம் சொல்லியா. 3:30 சொல்லியா. 11:30 மாத்தியானிக ஸ்தானத்துக்கு போயிட்டு பிக்ஷைய மாத்தியானிக ஸ்தானம் பிக்ஷாயி 1:00-1:30 செஞ்சுட்டாலும் 3:00 எழுந்துட்டு ஆடுறோம். செலுத்திட்டு 2:30 எழுந்துட்டாரு. 3:00 பதுகளுக்கு புதுதான் ஆயிடுச்சு. 3:00 6:30 காலக்ஷேபம் சாய்ச்சா வீட்டுக்கான எதாவது நாங்க இருக்கேன். 6:30 தான் அர்த்தம். 6:30 காலக்ஷேபம் சாய்ச்சாம். அதுக்கப்புறம் சங்காரபூஜன் பண்ணிட்டு சந்தியாவந்தத்தை பண்ணிட்டு வந்து 6:50 உபன்யாசம் பண்ணாரு. 6:50 8:10 வரைக்கும் உபன்யாசம் சாய்ச்சிட்டு தான் பலகாரத்தை வந்து அப்புறம் சேமிச்சுக்கிறேன். அதிகமாக நினைப்பாத ஒரு கை கையத்தோட பூர்த்தி வருது, இன்னொரு கை கையத்தோட ஆரம்பமா இருக்கும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மணி ஒழிவிலா அடிமை செய்ய வேண்டும் தான். இத ஆச்சாரியா அவிச்சாலத்துல காண்பிச்சிருக்கா. ஆழ்வார் பாதிச்சார். அவர் என்ன ஆசைப்பட்ட திருவேற்றமணியான காலத்தால் 3:00 விஸ்வரூபம் ஸ்ரீரூப செய்த போய் கை கையப்படும். விஸ்வரூபம் ஆன உடனே சோமாள, அதுக்கப்புறம் அர்ச்சனை, அதுக்கப்புறம் சாத்துங்கிற, அதுக்கப்புறம் சேவாஸ்மை வரா சேமிக்கிறார், அப்புறம் கல்யாண உற்சவம், முக்கிய கல்யாண பிரார்த்தனை கல்யாண உற்சவம், பிரார்த்தனை வசந்தோற்சவம், பிரார்த்தனை பிரம்மோற்சவம், இப்ப எக்ஸ்ட்ராவா சரஸ்வதி உற்சவம், இத்தனையில இருந்து பெருமாளோட கைகரியம் பண்ணிட்டே போகணுமா. கைகரியம் பண்ணிட்டு போயிட்டு சாயங்காலம் மணி சாயங்காலம் அந்த சோம ஆடை முதலாளர்கள் வந்து தாஜி பெருமாளுக்கு சயனம், 12 மணிக்கு வந்து படுத்துக்கணும், படுத்துட்ட உடனே அதை மணிக்கு எழுந்து திரும்பி கையில் இன்னும் ஆழ்வாருக்காக உயிரு காலம் தான் முதல்ல ஆழ்வார் கூட பாருங்க, மத்த ஊர்ல இது சொல்லல, மத்த ஊர்ல காக்கிற 7 மணிக்கு திறக்கிறா ராத்திரி 7 மணிக்கு பூட்டிருக்கா, திருமலை சொல்றாரு இன்னைக்கு நம்ம கருவூர் திரும்பிக்கிற மாதிரி அடிமை செய்ய விடுதா கோயில் திறந்து மோதிரம் சுவாமி திறந்திருக்கிற கோயில் தான் பிரார்த்தித்தார்களா. காலம் எல்லாம் புதனாயிரங்கி வழியா அடிமை செய்ய வேண்டும். அழகா வியாக்கியானம் பண்றான் இத ரொம்ப அழகா. 14 அப்படின்ற சுவாமி இருக்கிற பரகாத சுவாமி என்ன இருக்கிறார் அப்படின்னா, திருவரங்க திருவாரலே வியாக்கியானம் விண்ணப்பம் பண்ணறான், பாசுரத்தை விண்ணப்பம் பண்ணறான், ஸ்ரீரங்கத்துல கீரகத்துல விண்ணப்பம் பண்ணச்சு, ஒருவிது காலம் எல்லாம் உடனாய் வண்டி வழிவிடாமை செய்ய வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அத்தாறு சந்தானத்துல திருப்பி அதை சொல்லணும்னு தோணிக்கான். ஆகா பெருமாட்டை மாதிரி கைகரியம் பண்ணணும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஆசைப்பட்டுக்கிறேன். ஒருவிது காலம் எல்லாம் காலம் எல்லாம் காலம் எல்லாம் காலம் எல்லாம்னு ஆழ்வார் இந்த மாதிரி ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டார்னே அனுபவிச்சுருந்தா சுத்தியில் இருந்தவாட மேல சாதிக்கிறேன்னு பாக்கலாம். இந்த மாதிரியே ஒரு 5-6 விதம் சொல்லி அப்படியே ஆனும் காட்டலாம். பிரகாத சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்தில் இருக்கிற என்ன இந்த மாதிரி கைச்சரியம் பண்ணணும்னு இருக்கிறார். ஒன்பது காலம் என்றால் சுவாமி இடம் மாறிட்டு எட்டு வச்சது நம்மளை காட்டி கொடுத்துட்டு வரேன் புஸ்தகம். ஆழ்வார் திருவரங்க அந்த வாக்கியத்தை அப்படியே சொல்லி விண்ணப்பம் பண்ணேன். ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் இத்திருவாய் ஒழிபாட பூக்கால் ஒளிவில் காலமெல்லாம் காலமெல்லாம் காலமெல்லாம் என்று நீங்களே நெடும்போதெல்லாம் பாடி தே சொல்லிருந்தார். அவர் வார்த்தை அறிவினா பக்கம் ஒளிவில் காலமெல்லாம் ஒளிவில் காலமெல்லாம் ஒளிவில் காலமெல்லாம் காலமெல்லாம் காலமெல்லாம் எல்லாம் காலம் ஒளிவில் காலமெல்லாம் அந்த மாதிரி பாடி நெடும்போதெல்லாம் பாடி நெடும்போதெல்லாம் பாடி மேல் போக மாட்டாரே அதுமாதிரி போகும் நீங்க அவருக்கு அனுபவத்துல அவ்வளவிலே தலை கட்டி போகலாம். அதான் அந்த மாதிரி ஆச்சாரியாண்டவர் திருவி நகர பண்ண மங்களாசாரம் பண்ணிட்டு ஏடியாச்சான் விகே சுவாமியும் அதெல்லாம் அந்த வாசல வந்தாலாம் அவர்கிட்ட ரொம்ப என்ன விஷயம் தெரிஞ்சவான்னு சொல்லிட்டு கோயில் வாசல சந்திதி தெரியல ஒரு ஆறு வாசல நடு வீதியில சந்திதி வீதியில நின்றுட்டு ஏதோ ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகத்துக்கு அர்ச்சனை சொல்ல ஆரம்பிச்சாச்சான். அவர் கேட்டிருந்தான் ராமாயண ஸ்லோகத்துக்கு வித்தியாசம் இல்ல பாவம் வரிசையா சுவாமதேசம் மேல சுவாமதேசம் உள்ள ஆழ்வார் வாசலாம் அது இருக்கு அவருடைய அனுபவம் மேல மேல வந்துட்டே இருக்கும். அவர் அண்ணங்கராஜர் எழுதிக்கிற வந்துடும் அண்ணங்கராஜர் தெரிவிக்கிறான பத்தி பாண்டியர் கூட அதை போட்டுக்கான். சுவாமி ரொம்ப புது பாஷி அவர் கடுமையா செய்தியே அவன் பார்த்துக்க முடியாது. மித பாஷித்துவமே கிடையாது, அதாவது மித பாஷித்துவம் ஒரு குணம், மித பாஷித்துவம் இல்லாம தோஷம். ஆனா தேரண்புராண்டனிடத்துல அது குணம் சரிதானா. மித பாஷித்துவமே அறியா அப்படின்னு மித பாஷித்துவம் அறியாதுனா அது தோஷம். அதுதான் மகான்கள் விஜயங்கள் அண்ணங்களாச்சார் அதை உபயோகப்படுத்தே தோஷமா உபயோகப்படுத்தல குணமா உபயோகப்படுத்த, அதாவது நிறைய பேசுவ முழுக்க பகவான் விஷய அனுபவமா இருக்கு. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சாச்சான். பேர் சுவாமி நின்றுக்கிறேன்னு உதவிக்கு போனாடா புத்திர ஒருத்தர் சொன்னாடா பக்கத்துல கைங்கிருக்கா எல்லாரும் அப்படி நின்று பார்த்துட்டு போறான். உடனே சுவாமி நகர்த்தியா கொஞ்சம் ஓரமா நின்றுட்டாச்சான். ஒரு ஆத்து வாத்தலையா போனா 4 மணி வேற ஆச்சான். கைதா இந்த காலங்கள்ல கை கை விட கையிலேயே கனத்தை வச்சுருப்பான். கனத்தை இப்படி வச்சுக்கோ கூட இப்படி வச்சுக்கோ இடுப்புக்கு கீழே அந்த கனத்தை தீசம் போக கூடாது. நாம் சாப்பிட்ட தீசம் கூட இப்படி எட்டும் போக கூடாது. காவேரியிலிருந்து பெருமாள் ஆதாரத்துக்கு தீசம் எடுத்துட்டு வருவான். சில பேர் தாங்கள் ஆத்துல தீசம் சாப்பிட்றதே காவேரி தீசம் தான் சாப்பிடுவான். இது எடுத்துன்னு வரச்சேன் இப்படி எடுத்துன்னு வரலாம் இப்படி எட்டுன்னு வரக்கூடாது இப்படி எட்டுன்னு வரணும். நம்ம கொண்டு வந்த பொம்மை நாட்டிகள்னா இடுப்புல வச்சுப்பான், அவளுக்கு என்னடா அது நல்லதை வாழ் அதுக்காக இடுப்புல வச்சுப்பான். அது மாதிரி புருஷாலும் கொஞ்சம் சாதாரணம் எப்படி வச்சுப்போம், ஒரு வாழ்க்கையில இடுப்புக்கு கீழே பெட்டினா அது கொஞ்சம் சாக முடியாது. அது மாதிரி ஆண்டவனுக்கு உபயோகப்படுத்துகிற தீர்த்தம்னா அவர் திருவடி சோதிச்சுக்கிற தீர்த்தம் கூட கைகறி விழா வச்சுக்கிட்டே இப்படிதான் வச்சுருப்பார். அவர் மூணு மணி நேரம் அனுபவம் கொடுத்து கைகறி விழாவிட்டு விடுவார். அந்த மாதிரி சுவாமியினுடைய அனுபவம் பெரிய வாழ்க்கை அனுபவம் சிவனுங்க பெருவாழ்கையால் அந்த மாதிரி அனுபவிச்சது. கடகால சுவாமி அனுபவிக்கிறார், ஆழ்வார் திருவேங்க மனதில் கைக்கரியத்தை அனுபவிச்சார். ஒவ்வொரு பாஷத்துக்கும் ஒவ்வொரு பதத்துக்குமே நிறைய நான் சொல்லலாம், நமக்கு சொல்ல முடியாது சொல்லலாம். அந்த மாதிரி காலமெல்லாம் உடனாய்வண்ணி வழிகிறா அடிமை செய்ய வேண்டும்னா தெளிவுகள் திருவேங்கட தெளிவுகள் சொல்லி எந்தை தந்தை தந்தைக்கு வியாக்கியானம் உள்ள சுவாமி திருவேங்கடத்தை எழில்கொள் சோதி. அந்த எழில்கொள் சோதி இவர் எழில்கொள் சோதி ரொம்ப அழகா இருக்கிறவர். எங்க அழகா இருக்க திருவேங்கடத்திலே எழில்கொள் சோதி. சோதி எம்பெருமான், சோதி எம்பெருமான், எழில்கொள் சோதி திருவேங்கடத்தி எம்பெருமான். பரமபதத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னா அங்க எழில்கொள் சோதி இல்லை, அவர் ஸ்வயம் பிரகாசன் தான், அவரும் ஜோதி மயமா தான் இருக்கார். ஆனா அந்த ஜோதி பிரகாசிக்கலையா அதை அனுபவிக்கிறார். வானார் சோதி பகல் விளக்கு பட்டிருக்கும், அந்த பரமபதத்துல பிரகாசத்தோட தான் இருக்க அது பகல் விளக்கு பட்டிருக்கு. ஏன்னா நித்திய விபூதியை ஜெயிக்குமா, ஞாயிறுக்கு நித்திய விபூதியை சீவி கூட்டத்தை பார்த்தா அதுவே பெரிய சூரியன் மாதிரி பிரகாசிக்குமா. அந்த பிரகாசத்துக்கு நடுவில் இவர் பிரகாசம் பிரயோஜன வானார் சோதி பகல் விளக்கு பட்டிருக்கும். அதுக்கு வேற கீழாதினம் இருக்கிற பெருமான் அவர் எப்படி இருப்பார்னா நீராடி சோதி கடல் கொண்டு கிடக்கும். அது அப்பப்பா அழாடிக்குமா சுவாமி பெருமான் விடமா மறைச்சிருமா, தனிப்பட்டு தனிப்பட்டு இந்த முன்னால கண்ணாடி தொடக்கலாம் பாருங்க, அந்த மாதிரி அவர் தொடச்சு விட வேண்டியிருக்கும். அதனால கடல்கொள் சோதி நீராழி சோதி நீராழி சோதின்னு கடல்ல படுத்து இருக்கிற கீழாடி சாதியான பெருமான் கடல் கொண்டு கிடக்கும். இது என்னன்னா வேங்கட தெளிவுகள் சோதி குண்டத்திலீட்டை விளக்கா இருக்கும். வியாட்சியான பண்ற பயனா இருக்கு பாருங்க, வியாட்சியான போற அழகு திருவேங்கட தெளிவுகள் சோதி இந்தை தந்தை தந்தைக்கு. சில சமயங்கள்ல எங்கேயாவது போட்டோ பிடிக்கிறான்னா கைகறி பண்ணி உருவாரோ ஆழ்வார் ஆசைப்பட்டடா குண்ட தெளிவுகள் சோதி இந்தை தந்தை தந்தைக்கே காலம் எல்லாம் பெண்படுத்தினா அடிமைக்கு அழுவாருக்கு இந்த போட்டோட ஆசைப்படுறது. சரி சீக்கிரத்தில் போய் கைகறி பண்ணா அது வெளியே தெரியாது அவனுடைய குணங்கள் பிரகாசிக்கிறது. அந்த அனுபவத்தோட கைங்கரியம் பண்ணுவோம் குணவிகாசம் உபாதக, இந்த குணங்கள் பிரகாசிக்கச்சே கைங்கரியத்தில் மூச்சம் அதிகரிக்கும். குணங்கள் பிரகாசிக்கச்சே கைங்கரியத்தில் மூத்தம் அதிகரிக்கும், கைங்கரியத்தில் ஸ்ரத்தா அதிகரிக்கும், கைங்கரியத்தில் ஆனந்தம் அதிகரிக்கும். கைங்கரியத்துல ஆனந்தம் அதிகரிக்கும். பெரிய தனியாராகணம் என்றா பலகால மட்டத்துல நித்தியா 500 பேர் 600 பேர் சாப்பிடறா, சாப்பிட சில பேர் விளைச்ச பண்டவாளுக்கு சந்தோஷம். சுவாமி திருச்செடி சாத்திரம்னா அத்யோத்சவம் 300 பேர் வந்தா சேவா காலத்துக்கு 300 பேரும் மத்தியானம் தெரியாதான் செஞ்சா அப்படின்னு சொன்னா ஆஹா இத்தனை பேர் பக்தா வந்து அத்தியனோத்சவம் கண்டனுடி அயசீவ பெருமாளுக்கு அழகா உற்சவம் நடந்திருக்கு, அத்தனை பேரும் தெரியாதாலும் பகவத் பிரசாதம் செய்திருக்காரு சுவாமி திருவிழா சந்தோஷப்படுவார். அதனால திருவேங்கட தெளிவுகள் சோதிக்கு கைத்தரியம் பண்ணச்சே அந்த குணானுபவம் மீது கைத்தரியம் பண்ண வேண்டியது. அதுக்காக அழுவா சொன்ன காலவேந்தா குணநாயகி வழிகிறார் அப்படின்னு செய்ய வேண்டும்னா தெய்வு நடனி திருவேங்கட தெளிவுகள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே 10 மாதம் மாசம் குண்டகையின்றி குடைமழை காத்தவன் அந்த ஞான வளர்ந்தவிழான் தவன் சென்று செய்ய திருவேங்கட மாமலை ஒன்று கேட்டோட நம்பினை ஒழியுமே. அழகான தரிசனம் இல்லையா, நம் பாபங்கள்லாம் பெறும். ஒரு மூப்பு பிற பிறப்பு பிரிவியுமாறு செய்வார் திருவேங்கடத்தா என் நான்மலரா மடித்தாவரை பயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்களே. அவருடைய திருவடி தாமரைகளை மனதாரை நினைத்து வாயிலையப்பும் சுதி கிடப்பவர்களுக்கு எல்லாத்தையும் மூச்சு ஓக்கத்தை தருவான் திருவேங்கட தாயன். திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனாவது சுவாமி தருகிறதோ மத்திய குருமா தேவதாரம் தயாதேவியை முன்னாலே உண்டப்பட்டு பலாரசிம்மாவன சீராக வசராக பலராம கிருஷ்ணா தேவதாரங்கள் எல்லாம் தயாரை தூண்டி ஒவ்வொரு காரியம் பிரயோஜனத்தை சொல்றது விஷ்ணுநா பெருந்தர தயாரை தூண்டினாலே என்ன பிரயோஜனம் சுவாமி? எதற்காக? பூமியோட பாகம் போதும், அதுக்காக பிறந்த பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் மாதிரி உங்களுக்கு தந்த. அது என்ன? ஞானிகளுக்கெல்லாம் ஞானத்தை அடையும்படியா தீபமாக கீதையை தந்த, அதான் பிரயோஜனம். கிருஷ்ணாவதாரத்துக்கு பரம பிரயோஜனம் கீதை கம்சர் தாசம் சிஜுபாலம். எதுக்கு கிருஷ்ணாவதாரத்துக்கு பரம பிரயோஜனம்னா கீதையை உபதேசம் பண்ணது. பிரபூத விபுத விஷ பயன கீன விஸ்வம்பராபர அபனயன சராம் அவதாரிய ஸ்ரீதரம். ஒரு வியாதமன் எதுக்கு பூமிக்கு பூமியை பாதாயமானா பூமிக்கு பாதமா போயிட்டா ராஜ ரூபியா அதுவாகவே வந்திருக்கா, பூமிக்கு பாதமா இருக்கா, அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பாரத்தை போக்கணும். விஸ்வம்பரா பர அபனயன சதா அந்த வியாஜம் அத காரணமா வச்சுட்டு தயாதேவியே லட்சுமீதரம் நீ லட்சுமிபதியான திருவேங்கட முடையானை அவதரிப்பித்தால் அவதரிக்க பண்ண பண்ணி என்ன பண்ணிதவரீதையே போக்கடித்தாய் நிராகரணம் பண்ண. எத நிகம சௌதீபஸ்ரீயா சௌதீபம் குன்றின்மேலிட்ட விளக்கு வேலையில் வைத்த விளக்கு ஒரு மாளிக மேல வச்ச விளக்கு நிகம வேதங்களாகிய ஒரு மாளிகை திருமாளிகை அதன் மேல வச்ச தீபம் மாதிரி தீபஸ்ரீயா அதேதான் அந்த தீபகாந்தியோட இருக்கிறதுனா ஞானத்தை தரக்கூடியதான கீதை விபத்தில் அபிகீதையா வித்வான்களாலே நிந்திக்கப்பட முடியாத கீதை அதனாலே அந்தம் தமகா நிராகிருத்தி உள்ளிருட்டை போக்கினாய் அதுதான் பரம புரியவர் இந்த தயாதேவிதான் சொன்னார். அதாவது திருவேங்கடத்து ஆயன் நான் மலரா வடித்தார் வாழ்வுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கே வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்று ஏய்த்து இழைப்பதன் முன்ன அடைமையோ வைத்த பாம்படையான் திருவேங்கடம். திருவேங்கடம் வரையில இன்னைக்கு எல்லாம் ரொம்ப சௌகரியம் கொடுத்து அப்படியே போய் நேரில் போய் சேர்க்கிறான். இங்கே திருவேங்கட மலைக்கு போயிடலாம் உள்ள ஊருதான் ரொம்ப சௌகரியம் பண்ணிருக்கா. கிடீரீத போக சென் டோக்கன் கொடுக்கலாம் நடந்து போனா அப்படியே சேர்க்கலான்னு போனா கூட அதுக்கு கீழ பின்பக்கம் வச்சுட்டான் பின்பக்கம் வைக்க போற வழியிலேயே அங்கே ஏறினவனே இருக்கிற பள்ளியில கிட்ட எடுத்துலயே வச்சுருக்குதான் கொஞ்சம் அதுக்கு கூட கியூவ பின்னால வச்சுட்டான். வயசானவா உடனே போய் சேர்க்கட்டுக்குன்னா அதுக்கு ஒரு சென்று கட்டுட்டேன் அதுக்கு தாத்தாரே போய் இருக்க வேண்டிய கேரளூர் டோக்கன் 100 டோக்கன் ஆனா கஷ்டம் சொல்லக்கூடாது. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சௌகரியப்பட்டுலாம் நாம முடிஞ்ச போது போறோம். ஆனா ஆழ்வார் பஞ்ச வைத்த நாள் வரை எல்லையை குறுகி செய்து எய்த்து இழைப்பதன் முன்னம் அடைமையோ வைத்த பாம்படையான் துன்பேகன். ஆழ்வாருக்கு அந்த பகவத் அனுபவத்தில் இருக்கிற ஸ்வர ஊருக்கு உபதேசம் பண்ணச்சேன் சொல்ற அப்புறம் செய்திக்கிறோம் அப்புறம் செய்திக்கிறோம்னு சொல்லாதீங்கோ இப்பவே மொழி செய்தீங்கோ இழைப்பதன் முன்னம் அடைமையோ வைத்த பாம்படையான் திருவேங்கடம் வைத்த சோழை தாழ்வரை அந்த ஆழ்வரைகளுக்காக போகும் போகும் சொல்லி அந்த புரட்சியை போகும் சொல்ற ஆழ்வார் அந்த மாதிரி அனுபவிக்கக்கூடிய அழகான திருவாய்மொழி கைக்கல்யம் பண்ணணும்னு பாதிச்சது. உடனே இந்த ஆழ்வார் ஆசைப்பட்டதை பார்த்து திருமா திருவேங்கடமுடையான் தன்னுடையதான திருமேனி அழக அப்படியே காண்பிச்சானா இந்த விபூதி அனைத்தும் என்னன்னு காண்பிச்சான். இந்த விபூதி உலகத்தில் எவ்வ விபூதிமத்தம் ஸ்ரீமருஜிதமேவா தத்தையம் நம தேஜோஷ சம்பவம் என்னுடைய மொத்தமான ஒரு வைபவம் தேஜ அதோட ஏக தேசத்துல உண்டானது எது ஆதித்யாராமகம் விஷ்ணு ஜோதிஷாமரவி அம்சுமான் மரீச்சி மருதாமஸ்மி நக்ஷத்ராணாமகம் சசீன் விபூத்தி அத்தியாயத்தில் சொன்னது எல்லாமே என்னுடைய தேஜத்தோட ஏக தேசத்துல உண்டானதுன்னு சொன்ன அனைத்தும் நினைக்கிறேனோ அதெல்லாம் பகவத் அம்சம் அதெல்லாம் பகவத் அம்சம் அந்த மாதிரி அனுபவிக்கிறார் ஆச்சாரியர். அந்த விபூதி அனைத்தும் தன்னுடையதுன்னு காண்பிச்சாங்களோ இவர் என்ன பண்ணணும், கைக்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவரும் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய குணங்கள் தான் காண்பிச்சான், தன்னுடைய வைபவத்தை காண்பிச்சான். அனைத்து விபூதியும் என்னுடையது, அவற்றை ஆளும் பரவண்ணாங்கிறத காமிச்சான். இவர் செய்ய வேண்டியது உடனே சாமரத்தை கையில எடுத்துட்டு சாமரம் வீசணும், திருவாளவட்டம் வீசணும், இதனை பண்ணணும். அதை விட்டால் பாசுரம் பண்ண புகழ்கள் ஒருவனெங்கோ பொறுப்பு திசையில் பூமி எங்கோ திகழும் செல்வரவை எங்கோ தீ எங்கோ வாயு எங்கோ இகழும் ஆகாதம் எங்கோ நீர் சுடர் இகண்டும் எங்கோ இகழ் இதில் வதைத்து வெண்போ கண்ணனை கூவுமாறேன் பத்து பாசுரம் எங்கோ எங்கோ எங்கோ எங்கோன்னு சொல்லி பூதங்கள் சொல்வேனா, பூதங்களுடைய காரியம்னு சொல்வேனா, வசத்தியான போக்கிய வஸ்துக்கள்னு சொல்வேனா, இந்திரியங்களால அனுபவிக்கப்படக்கூடிய உயர்ந்த உயர்ந்த விஷயங்கள்னு சொல்வேனான ஆழ்வார் அதுல ஈடுபடுற. கேள்வி கேட்டா கைங்கரியம் பண்ணணும்னு தானே ஆசைப்பட்ட பெருமாள் நன்னா சேவகன் தான் வந்து உடனே நடனும் நாம தான் போவச்ச பெருமாள் சேவத்தனா சந்தோஷப்படுறோம். நிக்கிறதுக்கு கூட டைம் ஆழ்வாருக்கு இருக்க இடத்துல சேவகன் தான் சற்று எழுந்து கைங்கரியம் பண்ணலாம் போலும் பாசுரம் பண்ணதே என்ன நியாயம். கேள்வி கேட்ட தெளிவா பதில் சொன்ன ஆச்சாரியார் காண்பிச்சான் பெருமாள். இந்த ஐஸ்வர்யத்தை பார்த்த உடனே கைகரியம் செய்யணும்னு சொன்னதை மறந்துட்டார் அப்படின்னு பிரமிச்சு போயிட்டார். கைகரியம் என்னுடைய அனைத்துமா இருக்கிற இப்ப காண்பிட்டா அதுல பிரமிச்சு போயிடுவார். அர்ஜுனன் சொன்னா பவி நிறைய இருக்கிறது மன்னதே இந்த சக்கியம் மயா வைக்கும் பிரபு யோகேஸ்வரா ததோமேத்வம் செய்ய ஆத்மான அவ்வயம் நிறைய கதை சொல்லியடா. அந்த மாதிரி ரூபத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சேன்னா மஞ்சத்தையே நினைத்தாயாது அப்படி நினைச்சேனாக எனக்காக தட்டைய காண்பின்னு சொன்னான். உடனே அவர் சொன்ன நீ ஒரு இப்பு போட்டியா நான் ஒரு இப்போ வைப்பாரு ஒரு நாள் இந்த கண்ணோட பார்க்க முடியாது பார்க்கறேன் சொல்லிட்டீங்களோ அதனால பக்தோதிமே தட்டா உனக்கு காமிக்கிறேன். ஆனா இது கிடையாது திவ்யந்தராமிகேசுமே யோகம் வச்சு திவ்ய திருஷ்டியே தந்த நம்ம கண்ணால காமிக்கிறாங்க அவளுக்கு ஸ்பெஷல் விஷன் தந்த. ஆனா அவன் என்ன பண்ணா அந்த ஸ்பெஷல் விஷனை வச்சு பார்க்க செய்யும் பயன்பெற்ற மக்களேத்தம் பஷ்யாவித்வாம் சர்வதோடரூபம். இந்த பக்கம் திரும்பலா உடம்பு கண்ணு முதுவாய் போயிட்டே இருக்கு, இந்த பக்கம் திரும்பல போயிட்டே இருக்கு. முன்னால பார்த்தா போது பின்னால பார்த்தா போது ஒண்ணு இல்ல முடிவே தெரியல. அநேக பாவம் அநேக உதரம் வயது பிரம்மாண்டமா இருக்கு எனக்கு கூட பெருசா இருக்கா தேவலா போல இருக்கு. அநேக பாவம் அநேக உதரம் அநேக ரத்னம் அநேக நேத்தம் அச்சாவித்வாம் சர்வதோனந்த ரூபம் பயமா இருக்கு. பயம் தான் பயங்கரமா இருக்குதாப்பா. பிதாசு லோகத்தராசனஸ்ய புஜஸ்ட குரு பெரியான் நத்தமோஸ்டிவர்க்கு தோன்றிய லோகத்திலேயே பிரதிம பிரபாவ தஸ்மாத்மன்ய பிரதாய பிரசாதையேக்கா அபிநயம் இதே உத்தரசகேசத்து தேவசோனும் அப்பா கிருஷ்ணரமா பார்க்கறது பயமா இருக்கு. அதனால ரொம்ப நடுங்கிறது எனக்கு. நீ என்ன பண்ணணும் தெரியுமா, தெரிய ரூபேன சொல்லு சகசிரபாவோபவ விஸ்வமூர்த்தே அதே விஸ்வமூர்த்தியா லோகங்களா எனக்கு சரீரம் காமிச்சுப்ப பயமா இருக்கு. தெரியவ ரூபேன சதுர்புஜேன் பழைய ரூபம் நாலு கையோட இருக்கியே அதோட சேர்ந்து அனுப்பிடும் உடனே காமிச்சலாம். மகாத்மா அப்ப சொன்னாத்திரம் பண்ணாம் பெருமாள் அந்த மாதிரி ஆழ்வாருக்கு இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் காண்பிச்ச உடனே பயப்படாள். அர்ஜுனான ஆழ்வார் அவருக்கு உச்சரவுகளை காமிச்ச இவருக்கு விஷ ஐஸ்வர்யத்தை தான் காண்பிக்கிறேன் பயம் இல்லை. ஆனா ஆச்சரியம் ஆனா எம்பெருமானுடைய விபூதியை பத்தி ஆச்சரியப்பட்ட ஒரு பெரிய மந்திரியா இருந்தவன் அவன் கோயிலுக்கு போனா இண்டோன் போர்ட் மினிஸ்டர் நிறைய நகை அந்த பெருமாளுக்கு நிறைய நகையை கொண்டு காமிச்சான் அந்த மினிஸ்டர் சீலங்கத்துல சுப்பா அப்படின்னு நிறைய நகை வெங்கடாசனுக்கு சுப்பா ஒரு காலத்துல இருக்கும் திருவத்தி அவன் சொன்னா 20 நாளைக்கு 20 செட்டு நகை இருக்கு பெருமாளுக்கு அது பெருமாள் பொறுப்பாள் ரொம்ப அழகா இருக்கும் பகல் பத்திர தங்கம் தோடுக்கீங்க அந்த எழுத தங்கத்தோடுக்கீங்க அந்த காற்றால ஒரு ஆறு மணிக்கு புறப்பட்டு 7 பத்துக்கு அந்த வடக்கு பிரகாரத்தை எங்கெங்க அடைச்சு சொல்றான் ஓபன் இருக்கு அந்த வடக்கு பிரகாரத்துல தான் ஓபன் இருக்கும் அந்த சூரிய ஒளி குரு பெருமாளுடைய தோடுக்கீங்க பௌக்கியமா இருக்கும் பெருமாளை சேவிக்க தங்க தோடுக்கீங்க தங்க கொடை தங்கத்திலேயே இருந்தாலும் தெளிவா சொல்லிட்டான் அதை கேட்டு சொல்றேன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை சேமிச்சிருக்கேன் எதுக்கு சொல்றேன்னா அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு மந்திரி கிட்ட காமிச்சாலாம் இந்த விடா இருக்கு பெருமாளுக்கு இம்மா நகையா அப்படின்னா இம்மா நகையா அப்படின்னா சொல்லுவா அது பெரிய மனுஷாட்ட காமிச்சு அந்த மாதிரி கிடையாது ஆகா பெருமாளுக்கு இத்தனை இப்ப ஆபரணங்கள் இருக்காது பக்தரா இருக்கிறவர் அதை பற்றி ஆச்சரியப்பட்டு ஆனா பெருமாளுக்கு இந்த தெய்வம் இருக்குன்னு சந்தோஷப்படுவாராம் அந்த மாதிரி ஆழ்வார் அதி ஐக்கியம் அந்த எதிர்மனுடைய ஐஸ்வர்யத்துல திக்கித்து நின்றார் அதை பாட ஆரம்பிச்சதா புகழ்நல் ஒருவனை போன கைங்கரை மனுங்கிறது அதை காட்டணும் இப்ப அதை பாடத்தான் கோனிதா விட்டு அதை பாட்டு பாடினார் அதனால பாசுரம் பண்ண அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னும் ஒரு கைங்கரியமே இன்னொரு கைங்கரியம் எதாவது கைங்கரியம் வாசிகமான கைங்கரியம் வாக்காளன் ஸ்தோத்திரம் பண்ணா அந்த வாஜிக கைங்கரியத்தை சந்தோஷப்படுறான் பெருமாள் வாஜிக கைங்கரியமே எல்லா கைங்கரியங்களுக்கும் உபலட்சணமா வாஜிக கைங்கரியமே எல்லா கைங்கரியங்களுக்கும் உபலட்சணம் பெருமாள் எப்ப சந்தோஷப்படுறான் நிறைய பிரசாதம் பண்ணுவான் நிறைய பிரசாதம் வந்ததை காட்டிலும் இந்த மாதிரி திவ்ய பிரபந்தம் சேவா காலம் நிச்சயப்படி 4 வேதங்களுடைய பாராயணம் அது பிரதிநிதியாதான் மந்திரபுஷ்பத்தில் சதுர்வேத உபக்கிரமம் பண்றோம் அக்னிமில ஆரம்பிச்சு ஆழ்த்தாராசனத்துல கூட பண்றோம் ஆழ்வார் சாரித்திர திரையாழ்வார் முன்னானால் பசியாக நொண்டில்லை போவாதே நமோ நாதநாதன் என்னானாலும் இருக்கு எசு சாமவேத நான்மலர் கொண்டு உள்ள பாதம் நன்னானாலும் அவை தத்துணுமாக அண்டனக்கதை பற்றினாளே அன்று எனக்கதை பற்றினாளே அன்று உனக்கதை பற்றினாளே உனக்கும் அதுதான் பற்றினார் எனக்கா இதா பற்றினாலும் உனக்கு கிடையாது படம் எனக்கவை பற்றினால அழிவாக சாதிக்க நான் சாப்பிடாத நாள் சாப்பிடாத நாள் பற்றி கிடையாது உன்னானால் பசியாவது ஒன்று இல்லை நான் சாப்பிடாத அதுக்கு லோக ரீதியா நான் சாப்பிடாத போது எனக்கு பசி தெரியவில்லை பின்ன எப்ப பசி தெரியுது எப்ப ஒரு குறை தெரியுது பசியிலே உடல் வாட்டம் பெறும் பசியில உடல் வாட்டம் அடையும் ஆழ்வாருக்கு சாப்பிடாத போது வாட்டம் வராது தெரியாது எப்ப வாட்டம் வரும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணாத காலத்துல வாட்டம் தெரியாது பிரயோஜம் அவ ஊரில் ஏதாவது அனுபவப்படுத்தி காலத்தால் ஆராதனை பண்ண முடியல சாயங்காலம் ஆராதனை பண்ண முடியலோ அப்ப இந்த மாதிரி அனுபவிச்சிருப்பார் இன்னும் ஆராதனை மாறலையே உன்னானாலும் பசியாவதும் இல்லை நமோநாதனாக என்று என்னானாலும் இருக்கை சாவவேத நான்மலர் கொண்டு உன பாதம் தந்தானம் இன்னும் ஆராதனாவல அப்ப பட்சி மாறி ஆழ்வார்க்கு வாட்டம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி மந்திரம் வைப்பான் சொன்னாக்க இவருடைய பட்சி போயிடுறது அப்படின்னு ஆழ்வார் சாதிச்ச அந்த மாதிரி வாஜிக கைங்கரியத்தையே எல்லா கைங்கரியங்களுக்கும் உபலட்சணமாக பெருமாள் எல்லா கைங்கரியங்களும் பண்ண மாதிரி எடுத்துமானம் வாஜிக கைங்கரியம் பண்ணால்தான் ஏதா இருந்தாலும் சரசனாக பாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாலும் சரஸ்வனாபாராலும் எல்லாத்துக்கும் ராயச்சித்தமாகவும் ஆகும் மங்களத்துக்கும் ஆகும் இஷ்ட சித்திக்காகவும் ஆகும் அது மாதிரி ஸ்ரீமத் ராமாயண சுந்தரகாண்ட பாராயணம் எல்லா இஷ்ட சித்தி பாப நிவர்த்தி கஷ்டங்கள் போது எல்லாத்துக்கும் பரிகாரமா ஸ்ரீமத் ராமாயண பாராயணமோ சரஸ்வநாம பாராயணம் எல்லாரும் இருக்குது ஆங்கிலம் ஏதோ அதை சொல்றேன் சொல்றேன் சரஸ்வநாம பாராயணம் மட்டும் அவங்க அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி சரஸ்வநாமத்துக்கு அவரு ஒரு வைபவம் உண்டு பெரியவர்கள் அனுபவிக்கிறது வாசிக கைங்கரியத்தையே சகல கைங்கரியங்களாகவும் பெருமாள் எடுத்துப்பானத்தால ஆழ்வார் பாசுரம் பண்ண அதுவும் ஒரு கைங்கரியமே இந்த கைங்கரியமே சிறந்த கைங்கரியம் அதனால ஆழ்வார் பாசுரம் விண்ணப்பம் பண்ணால் புகழுடன் ஒருவன் எங்கோ பொறுமை விஷயம் பூமி எங்கோ திகழும் தன்பதவை என்போ தீய நின்போ வரும் என்போ இகழ் மாகாது என்போ நீர் சுடர் இரண்டு என்போ வேள்வி வடைக்கும் என்போ கண்ணனை கூமாறின் பத்து வாசனங்களால எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தையும் எம்பெருமானுடைய நிமூப்பியையும் அனுபவித்தார். சத்தியாகிருபாள வாசகர் ஒரு தமிழ பெரிய பண்டிதராக இருந்தவர். ஆழ்வார் இடத்துல ரொம்ப ஈடுபாடு, அந்த எங்கோகத்துல ரொம்ப ஈடுபட்டலாம். அதனால எங்கோகத்துல ஈடுபட்டு அவர் அதே மாதிரி தாழும் எங்கோது பாசுரங்கள் தான் ஆசையினால சொல்லியிருக்கார். பெரிய ஒரு பெரிய தமிழ் பண்டிதர்கிட்ட கொண்டு போய் காமிச்சான். ஆழ்வாருடைய பாசுரம் ரொம்ப நன்னா இருக்கு, நானும் இந்த மாதிரி பெரிய பண்டிதர் கவியா இருக்கக்கூடியவர், அந்த கவியா இருக்கக்கூடியவர் இதே மாதிரி எங்கோன்னு வச்சு பாசுரம் பண்ணலாம். அந்த அதை விட அவர் போய் ஒரு தலை காட்டுறதா அவரை பேர் பண்ண வேண்டியிருக்கிறார். அவர் சொன்னதா, நீ பண்ணது ரொம்ப சந்தோஷம், ஆனா அதை பார்த்து பண்ணேன்னு சொன்னியே, நீ இதை பண்றதை காட்டிலும் அதை அனுபவிச்சாலே போகும். ஏன் அப்படின்னா ஆழ்வாருடைய பாவம் அவருக்கு மட்டும்தான் வரும், அந்த பக்தி இந்த வராது. அந்த பக்தி எல்லா லட்சணங்கள் தான் இருக்கலாம் தந்தையோட லட்சணம், ஆனா அவ்வளவு வசதியான பாஷம் நீங்க செய்திக்கு போல, அந்த பாஷங்கள் அவ்வளவு முக்கியமான பாஷம். பெரிய பெரிய மகான்களா இருக்கிறவா சைவத்தில் இருக்கிறவா கூட ஈடுபட்டு, சைவத்தில் இருக்கிறவா கூட ஆழ்வாருடைய பாசுரங்கள்னா அவ்வளவு போக்கியம் ஈடுபடக்கூடிய பாசங்கள். மதாந்தகத்தால் கூட ஆழ்வார் பாசுரங்கள் பக்தி பாசுரங்கள்னா இருந்து விடுவார். அந்த மாதிரி எல்லாம் கூட சில ஐதிஹியங்கள் அந்த மாதிரி இந்த புகழ் நடு ஒருவனைக்கோ திருவேங்கிலமுடைய அவனுக்கு சமர்ப்பிச்சதான ஒரு அட்டோத்தர சகசிரமான மாதிரி ஆழ்வாராலை பார்த்துக்கிட்டமானது அவ்வளவு சக்தியான பாசுரம். இந்த பத்திர இன்னும் பல திட்டங்கள்ல திருவேங்கிலமுடைய விஷயமாகவே பையனாயர் அப்படின்னு சுவாமி சாரிக்கிறார். இன்னும் சில திருமொழி வாய் திருவாழ்மிகள் கூட திருவேங்கடமுடைய விஷயம் அவனுடைய விஷயம் அவனுடைய விஷயம் சாதிக்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு காரணம் பின்னாலே சொல்லும் போது ஒரு திருவாய்மொழியில ரொம்ப அழகான திருவாய்மொழி சொன்னால் விரோதம் இது ஆயுதம் சொல்லுவன் கேள்வினோ என்னால் இன்றி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறே ஒருவருக்கும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவன் எனக்காக இருக்கான், அவன் இதை வாங்கிக்கிறதுக்கு சித்தமா இருந்தான். என் வாயில வர சக்காரத்து காலத்தை கூட அவன் வாங்கிட்ட. நான் வாழ்க்கையை எதை சொன்னாலும் திருவேங்கட முடியாது அப்படிங்கிற இன்னொருத்தருக்கு கண்டிப்பாளர் அப்படின்னு சொல்றேன். அது சின்ன வரக்கூடிய பாசுரங்கள். அதனால இந்த தசகத்துல மற்ற திருவாய் மொழிகளையும் பதினெண்டாயிரம் படிக்கிற சுவாமி அந்த இக்கச்சே அதை சேவிக்கிறேன். அந்த மாதிரி ஒளிவில் காலத்தில் என்ன சாதிச்ச ஆழ்வார் ஸ்தானோக்கழா சுதீர்த்தம் எழில்கோல் சோதி திருவேங்கடத்தை எழில்கோல் சோதிங்கத்தால உகந்த தாளத்தில் இருந்த தாள ரெண்டு பிரகாசிக்கிறான் அப்படிங்கறத சொல்லி பெருமாள் இதற்காக திருவேங்கட மலையில வந்தான். எம் போன்றால் ஆசிரியப்பதற்காக அதற்காகவும் மாதிஷ ஜனகி சேவியமாகவும் நாம் போகணும். நான் சேவிக்கணும், சேவிக்கணும்னா கைங்கரியம் பண்ணணும். அதுக்காகவும் சன்னிகித திவ்யமங்கள விக்கிரகவத்வத்தையும் அதுக்காக இன்னும் மச் இகீத திவ்யமங்கள விக்கிரகம் மச் விகிரத்வஸ் அப்படிங்கிறது சன்னிகித திவ்யமங்கள விக்கிரகவத்வத்தையும் அனுசந்திச்சார். ஒளிவிற்காலம் இல்லாமல் புகழுடன் ஒருவனை போங்கிற ஸ்ரீவாகன் தன்னுடைய விபூதியையும் தன்னையும் தன்னுடைய சர்வாத்மபாவத்தையும் காட்டி கொடுக்க கண்டு கீழ் ஒளிவிற்காலம் எல்லாம் பாதித்தபடியே தத்தன் பௌதிக அபிதான ஸ்துதியாகிய அபிதானம் சேன லோகத்துல என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ அவைகளெல்லாம் எம்பெருமானுடைய விபூதி, இவைகளுக்கு ஆத்மா அவன், இவைகளை சிருஷ்டித்தவன் அவன், அந்த வஸ்துக்களுடைய பேரை சொல்லுவதாலே அவனை சொன்னதா அதுக்கு ஆத்மான்னு சொல்லி ஸ்துதியாகிற அடிமையில் அன்பித்தராய். அவனுடைய சர்வபூத பௌதிக பதார்த்த சரீரகத்தை அனுசந்தித்தார், உபபாதித்தார், எல்லாத்தையும் சரீரமாக கொண்ட பெண்கத்தை புகழ்நன் ஒருவனின் போல உபவிச்சர். மைமாம்பும் பொழிவில் மோட்சப்பிரதத்வாதிகளாலே சீனிவாசனுடைய மோகன நிகிரகத்வத்தை, இந்த சீனிவாசன் தான் எதேந்திராழ்வாருக்கு மோக்கம் கொடுத்ததா, அப்பேற்பட்ட மோகிக்கக்கூடிய திருமேனியை உடையவன் அப்படிங்கிறத சொல்ற. கைமாவளத்தன் செய்த கார்மிகன் போல் பட்டன் கண்ணன் அவனை சொல்லி பாடி ஒவ்வொரு திருவாயிலையும் இந்த குணா விருப்பத்தில் அவ்வளவு வசத்தியான திருவாகுடி நாம சங்கீர்த்தன பிரபாவத்தை எந்தருமானை சொல்லி ஆடிப்பாடி கழித்து நிற்கும் தன்மையை பத்து பாசில சொல்ற ஒரு பாசனை. இந்த மாதிரி இருந்தாத்தான் மனுஷன், அது இல்லைன்னா தம் பிறப்பால் பயனே சாருதன. இத்தனை பேர் வந்து திருவாரூர் விண்ணப்ப மன்றமா வந்திருக்கா, இவாளுக்கு நடுவில் நீ உட்காந்து என்னையா பயன் தம் பிறப்பால் பயனுக்கு சாரு செனக்கட்டையே. பகவான சரித்திரம் கீர்த்தனம் பண்றது, திருவாரூரை பாடுறது வேறு, விண்ணப்பம் பண்றது இதை விஷயம் என்னையா காரியம். தம் பிறப்பால் பயன் ஆடித்தரமா கேட்க பத்து பாசுரம் நாமசங்கீர்த்தன பிரபாவம் அவனே குறித்து பாடி ஆடவன் சொல்றது. அதற்காக செய்ய தாமரை கண்ணனாய் முகத்தெல்லாம் தாமரை கண்ணனாக படைத்தான் அப்படிங்கறத நிர்மல அச்சா உரத்தலாய். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க, பையனாய் அப்படிதான் சுவாமி வரகாத சுவாமி நிர்மல அச்சா உரக்க, கொஞ்சம் கூட குறை காண முடியாத அச்சை இதுவே விட முடியாது. அமிர்தமயமான திருமையா திருவேங்கட பிரியானுடைய திருமை அமிர்தம். அந்த அமிர்தம் கீழாபியில வந்தது, இதுவும் ஒரு கீழாபியிலே வந்தது. கீழாபியிலே அந்த அமிர்தம் அதே மாதிரி இருக்கிறோம். எது இது எந்த கீழாபினா பெருமாளுடைய தயைங்கிற கீழாபியிலேன்னு வந்துதான் திருவேங்கடையானுடைய திருமேனி. பெருமாளுடைய தயைங்கிற குணமாகிய பார்க்கல கடந்தி எடுக்கப்பட்ட திருமேனி சீனிவாசனுடைய திருமேனி. அந்த கீழாபிய மஞ்சளமலையை வச்சு கடந்தா இந்த கீழாபி பெருமாளுடைய தயைய எந்த மத்த வச்சு கடைஞ்சா, சர்புத்தி நல்ல மதி சாதுக்களுடைய புத்தி இதை கொண்டு விளைந்தார். அது மரணம் வராம தடுக்கும், இது மரணம் வந்தவாளையும் ஜீவிக்க வைக்கும். சுவாமி தேசிய தயாசிரகத்துல கதசோதி சம்பதோ பவத்யா கருணே சன்மதி மந்த சம்ஸ்கிருதாயா அமிர்தாம்சமவை திவ்ய வேகம் சஞ்சீவனம் ஜனாஜனேந்தோ. அதை சொல்ற அந்த மாதிரி அதுல நிர்மல அச்சா அனுலக்தராய் அதுல ஈடுபாடு ஆழ்வார்க்கு அச்சையினுடைய பத்மாவியத்வாதிகளாலே தாமரைக்கண்ணான தன்மைகளாலே பகவானுடைய சோபன அச்சாமுக்கியினாட்டி இருக்கக்கூடிய சுலபத்வத்தையும் சோபன அச்சாம்கேனாபி அதிசுலபத்வம், சோபன அச்சாம்கேன அதிசுலபத்வம் சுகமாக கிடைக்கக்கூடிய தன்மை. அதுக்கு இடத்துல செய்திக்கலாமோ பரிப்புரன் நூபுர சித்திரபானு பிரகாச நிர்பூத தமோனுஷங்காம் பதத்வயின் தே பரிச்சின்மகே. ஐகிரிமனே உங்களுடைய திருப்படிகளை மனசுல நினைச்சுட்டே இருக்கும், பரிச்சயம் பண்ணிட்டே இருக்கும், பரிச்சின்மகே பரிச்சயம் பண்ணிட்டே இருக்கும். அது எப்படி இருக்கு, பிரபோத ராஜீவ விவாக சமிதா நல்விடிவு மாதிரி இருக்கு. உன்னுடைய நூபுரம் சொற்கிங்கர அலங்கரணோஜிதானாம் துறையை வகல்பாந்தர பாடிதானாம் மஞ்சூத்திரநாதம் மணி நூபுரந்தே மஞ்சூரிகாம் வேதகிதாம் சத்தீமகா. நல்ல துவனி உள்ளதான உன்னுடைய நூப்பனம் காலச்சிடம் வேத வாக்குகளுக்கு ஒரு பொட்டி மாதிரி இருக்கு. அந்த சப்தத்தை கேட்டா தேவத வாக்கியினுடைய அர்த்தம் எனக்கு தெரியும். சஞ்சித்தையாவை பிரதிபால சாத்தான் சந்துக்கயத்தம் சமய பிரதீபான் விஜயான கற்பத்ரும பல்லவாகம் யாக்கியான முத்ரா மதுரம் கரஞ்சே விஜயானந்த கல்பக விருட்சம் ஞான கல்பக விருட்சம் அதோட தழுது மாதிரி இருக்கான் ஐக்ரீவனுடைய நம்ம ஐக்ரீவன் உங்கள் ஐக்ரீவன் நான் இன்னைக்கு சேவிக்கிற ஐக்ரீவன் அவருடைய வியாட்சியான முதலே இருக்கக்கூடிய கை இந்த மாதிரி செய்திகள் ஐக்ரீவ ஸ்தோத்திரம் ஐக்ரீவனை பார்க்கவே செய்திக்கிறோம்னா சொல்லிட்டு செய்திக்கிறோம்னா வெறுமை இந்த அச்சாறு சிந்தாரத்தோடு சேர்க்கணும் வியாட்சியான முதலா முதலே அந்த ஐக்ரீவ ஸ்தோத்திரத்துக்குள்ள ஒரு பகவத் தியான சோப்பாடும் ஒரு அமலநாதிகிதான் போடுறது சுவாமி ஜெயிக்கிறது சித்தேகரோமி புரித அக்ஷமாலம் சவியேகரம் நாசகரம் தொல்லியம் வலது கையில் அக்ஷமாலம் சென்றுகிறார் சவியனா இடது சவியேகரம்னா வலது ரைட் ஹேண்ட் அதர் தந்த டெக்டர் நான் சுவாமி சபுஸ்தகம் பே பாமிபுரம் தர்ஷனம் ஆசித்தானா அதுக்கப்புறம் நிஜாமியேற்பாம் நவபுண்டரீகே சரத்தனை சந்திரபிபுரந்தம் திருமேனி அழகு அவையவ சோப திருமேனி சொல்றது அப்படி தமாம்சி பித்வா விசரை மயு கைகி சம்பிரீனயந்தம் விதுஷ சகோதானு யோகிகளாக இருக்கிறவாருடையதான தமோகுணத்தை ஊடுருவி போய் தமாம்சி பித்வா உள் இருளை கிழித்துக்கொண்டு போய் இருக்காருக்கு திடீர்னு பவர் கட்டு வச்சு போகும் திடீர்னு கரண்ட் போயிருக்கு ஒரே இருக்காரு ஏதோ ஒரு சின்ன லைட் இப்ப செல்லு இருக்கு உங்களுக்கு சார்ஜ் கேடும் பப்பட்டு உடனே செல்லடிக்கா அதுலயே சார்ஜ் லைட் குடுத்துட்டு இருக்கிற செல்லு இருக்கு அதுவே அத போட்ட உடனே எச்சட்டுன்னு அந்த இடம் பிரகாசமா இருப்பாருக்கோ தமாம்சி பித்வா அது ஹரிகிரியனுடைய திருமணிகள் விஷதையும் வலியும் கை இந்த கிரணங்கள் ஒளி கற்றைகள் ஒளி கிரணங்கள் பிரப அப்படியே எல்லா பக்கமும் வந்தான் அதை பார்த்த உடனே இதை எதிர்பார்த்திருக்கலாம் வித்வான்கள் சம்பிரீனயத்தன் விதுஷகா சகோரா சகோர பக்தியும் மழைதனத்தை எதிர்பார்த்திருக்கிற மாதிரி காத்திருக்கலாம் இந்த மாதிரி கிரணத்தால திருமாவளி திருமணி சேவையாளர் யோகத்துல நிஷாமியேத்வாம் நவ குண்டலிகே சரத்கணே சந்திரபிவஸ்புரந்தம் வசந்த தாமர ஆசனத்துல ஹைகிரீவன் மூர்த்தியா அப்படி கேட்டுக்கிறான் நம்ம ஹைகிரீவன் சுவாமி வித்யாமனு ஸ்டெயிலா கை போட்டு தயார் இந்த காலத்தை கொண்டு மாதிரி அந்த காலத்துல கொஞ்சம் ஒழுங்கி குழுகி உட்காந்துருப்பா மகாலட்சுமி சுவாமி அப்படி ஒரு மூச்சு இருக்காரு உற்சவ மூலவர்ல தாயார் செய்யா அவன் மேல கை போட்டு இருக்கா கொஞ்சம் அடங்கி போ அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹைகிரீவன சுப சுபக சேவியத்வாது அதே மாதிரி சேவா யோகியா அதிபோக்யா இவர் சேவியர் அதிபோக்யர் சுப சுபக வகுபு நம்ம பரகாலபுஷன் ஐக்கியம் அதை அனுபவிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இங்க எம்பெருமானுடையதான சோபன அச்சாமுகேனாபி அதிசுலபத்வம் ரொம்ப சுலபனா இருக்கான் கஷ்டமா இருக்கு நம்ம ஐக்கியவன்னா இப்ப போனா கொஞ்சம் எல்லாரும் சூட இருக்கிறான் செய்திக்கிறது கஷ்டம் ராத்திரி 7 மணிக்கு வந்தா நாமும் அவரும் தான் ஓடி பிடிச்சு விளையாண்டாம் அதிசுலபத்தையும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது பயிரும் சுடரொழியும் பாகவதாருடைய பிரபாவம் அந்த பாகவதாருடைய பிரபாவம் அதுல கூட பகவத் அனுபவ குணமும் உண்டு பகவத் குண அனுபவமும் உண்டு பகவத் ஸ்வரூபானுபவம் திருமேனி அனுபவம் குணங்களுடைய அனுபவம் அவருடைய வீட்டு அனுபவம் இது அனுபவிக்கக்கூடிய பாகவதால் எனக்கு சுவாமிகள் சொல்லக்கூடிய அனுபவம் சுடரின் மூர்த்தியை மங்கைய கண்ணனை பயிரை நம் பால்கடல் சேர்ந்த பலமனை பயிரும் திருவுடையால் எவரேடும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிழை நோரம்மை ஆளும் பரமரே அவர்களே எனக்கு சுவாமிகள் ஆழ்வார் சாதிச்சது தையும் சொல்லக்கூடிய ஐதிஹியங்கள்லாம் உண்டு. குலத்தாழ்வார் இடத்துல காலக்ஷேமம் ஒருத்தர் காலக்ஷேமம் வேணும்னா குலத்தாழ்வார் இடத்துல பண்ண சொன்னாராம். அவர் பெரிய ராஜா நான் வந்து கீழே உட்காந்து கேட்க மாட்டேன், நான் சிம்மாசனத்தில் உட்காந்து சொல்றேன் குலத்தாழ்வார் உடையவர் சொன்னாராம். ஆசனங்களா நீங்க எதுவும் பார்க்காத அவர் மேல உட்காந்துதான் கேட்க போய் காலக்ஷேமம் சொல்லிட்டு வாங்கினாராம். மறுநாள் போய் பார்த்தா கூடத்தாழ்வானுக்கு ஆசனம் போட்டு வந்தா அவர் கீழே உட்காந்துறா. கூடத்தாழ்வா தான் கிடையாது கூட அவர் நியமனம், நீங்க வந்து ஆசனத்தில் உட்காந்துக்கணும் நான் கீழே உட்காந்து காரட்சம் அசாதாரணமாக நீ ஆசனம் போட்டு அதான் முடியாது பாகவதார் திருமண தேவையா காலக்ஷேபம் முடியாது முடியாது உடையவர் நியமனம் வார ரெண்டு பேரும் போறா வார ரெண்டு பேரும் போன உடனே உடையவர் கேட்டா பயிரும் சுடர்கள் யாயிட்டோம் கேட்கறாங்க. அது பாகவதார் பிரபாவத்தை சொல்லக்கூடிய பாகம் தெரியவாட ஐதீகங்கள் சொல்றது உண்டு. அந்த மாதிரி அதுல என்ன சொன்னார் ஆழ்வார் அப்படின்னா, சீதாரோதாரி பூமாரிகளாலே சீயரை தன்னறியா காட்படுத்தும் தன்னுடைய வைபவத்தை காண்டிப்பான். அந்த வைபவத்தை காண்பிக்கத்தால் அவளுக்கு ஞானம் வந்து பாகவதாருடைய பிரபாவமும் சேர்ந்து தன்னடியாருக்கு அவர்கள் ஆற்றுவாள் தன்னடியால் காட்படுத்தும் ஸ்ரீனிவாசனுடைய அதிதாஸ்தியான தருத்தத்தை உபாதி. திருவேங்கடமலையில போய் திருவேங்கடமலையானு சேவிச்சா அவர்கள் உடனே பாகவத சேகராக ஆய்வார். ஸ்ரீவைத்தவர்களே எனக்கு சுவாமிகள் அப்படின்னு சொல்வாரா. ஒவ்வொரு இடத்திலையும் ஸ்ரீனிவாசனைய அந்த திருமேனி சேவையினாலே இது ஏற்படும் பலகால சுவாமி அனுபவிக்கிறார். அபிஷேகமாக முடியாதேயில் சித்தார் யாகட்சி பிரதீனங்களான உலகடங்களாலே நித்திய திருஷ்யத்துவம் இந்திரியங்களையும் வசப்படுத்தக்கூடியவன் பெருமாள். இந்த இந்திரியங்களை வசப்படுத்தி அந்த இந்திரியங்களே தாங்கள் தன்னுடைய காரியம் மட்டும் இல்லாமல் மற்ற காரியமும் செய்யத்துக்கு ஆசைப்படுறது. முடியானே மூவுலகும் தொல்வியைக்கும் சீரடியானே ஆளுநரை கடந்தாள் முன்னூர் கடைந்தாள் முன்னூர் கொடியானே கொண்டர்வண்ணாண்ட தும்பலில் எடியானே என்று கிடக்கும் என் நெஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அழகான அனுபவங்கள். ஒவ்வொரு இந்திரியமும் வெவ்வேறையும் கைக்கரியத்தையும் ஆசைப்படுறது. காவு கேட்குமா பார்க்குமானா அது கேட்கும், ஆனா இந்த பெருமாள் விஷயத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறது இல்லையா. கேட்கவும் ஆசைப்படுறதா பார்க்கவும் ஆசைப்படுறோம். அவன் செல்வம் கழிக்காம ஜாக்கிரத சொல்றது எதை கேட்கும் எதை பார்க்கணும்னா பெருமாள் ஏறி சந்தோஷத்தோட ஒருவர் அவர் வளர்ச்ச அவர் வளர்ந்தது அந்த கருடன் ரொம்ப சந்தோஷமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தோடு கொடுக்குறாங்க. சில பேர் காலை நிப்பாட்டா அதிகமாக நினைக்கிறார். அந்த மாதிரி இந்த கருடன் பெருமாள் ஏறின உடனே மகிழ்ந்திகள் பண்கொண்ட புள்ளி சிடகொடி பாவித்து திங்கொண்ட ஒரு காது ஆசைப்படுமா. இந்த காது நான் கேட்கிற பழக்கம் அந்த பக்ஷிராஜனுடைய சில கொடிய நினைச்சிருந்தே கிடக்கு நம்ம வண்டியில் இருந்தா வந்தா உடனே தெரியும் போய் கதவு கிடைக்காது. அந்த மாதிரி ஆனால் கூட என்ன ஆசைப்படுனா கண்களால் காணவருங்கள் காது கேட்கதானே கேட்கணும் நான் பார்க்கணும் அப்படிங்கிறேன். கண்களால் காணவருங்கள் உடனே காது கிட்ட கேட்டாலாம் உன்னால பார்க்க முடியுமா பார்க்க முடியுமோ முடியாதோ ஆசைப்படாம முடியோ கண்களால் தாழ வரும்போது என்று ஆசையார் கண்களால் தாழ வரும்போது என்று ஆசையால் அது ஆசைப்படுறது ஆசையால் கண்களால் தாழ வரும்போது பாவித்து கிடக்கக்கூடிய செவிகள்னு சொல்ற இந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் இந்திரியங்கள் வியாட்சானம் சொன்னேன் தன்னில் உண்டாய்த்த கரணங்களும் கரணங்களில் உண்டாய்த்த தானும் அந்த மாதிரி அனுபவங்கள். இவரை காட்டிலும் இந்திரியங்கள் ஆசைப்படலாம் ஆழ்வாசாரிக்கிறவர்கள் நெஞ்சமே நல்லை நல்லை என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் ரொம்ப நல்லவன் பாடி என்னுடைய நெஞ்சமே நீ ரொம்ப நல்லவன் நான் உட்காரம் நீ விட மாட்டேங்கிறீங்க துஞ்சும் போரும் விடாது தொடர் கண்டா நெஞ்சமே நல்லை நல்லை துணை பெற்றாலும் செய்யோ என்ற உரை நம் மைந்தனை மடவாத மடவாளரை துஞ்சும் போரும் விடாது தொடர் கண்டா இந்த நெஞ்சு சொல்லினா நான் விடலாம்தான் நினைச்சேன் அதை விட முடியல மைண்ட் யுவா ரொம்ப எங்கா இருக்கிறவளை தான் ஆழ்வார் இருக்க ஆசைப்படுமா மைண்ட் மலரால் மலபாடலை லட்சுமிபதியான பெருமாள் விடமாட்டேன் தான் நினைத்தேன். அது ஆழ்வாசாரிக்கிறார் நந்தனை மலரால் மலபாடலை துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டா. அழகான பாசுரங்கள் இருக்கியா, ஒவ்வொரு பாசுரமும் போக்கியமா இருக்கும், அனுபவிச்சா போக்கியமா இருக்கணும், அனுபவம் வந்து பெருமாள் கேட்டு நம்ம கேட்கறது பாகவதாக. அந்த மாதிரி முடியாதையில் அந்த இந்திரியங்கள குணகணங்களாலே நித்திய திருஷ்யத்தம் எப்பவும் பார்க்கப்படும்படியான தன்மை திருவேங்கம் உடையானுக்கு இருக்கு, திவ்யமான அச்சா மூர்த்திக்கு இருக்கு, எம்பெருமானுடைய திருமேனிக்கு இருக்கு. அதே மாதிரி நித்தியம் சேவியத்தமும் இருக்கிறதுக்கு நித்திய திருஷ்யத்த நித்தியம் நித்தியமும் சேவியத்துவ நந்தவியத்துவாதிகளாலே இருக்கக்கூடிய விக்கிரகத்துவத்தை உடையவன் மந்தவியத்துவம். மந்தவியத்துவம்னாக்க நினைக்கத்தக்க திருமேனி, பார்க்கணும் நினைக்கணும், பார்க்கணும் நினைக்கணும். எப்ப நினைக்கணும்? கைங்கரியம் பண்ணச்சே நான் நினைக்கணும். அந்த மாதிரி நினைப்பாளன் சுவாமி நிறைய கூடக்கூடையா புஷ்பம் கொண்டு கொட்டினாலும் அத மாலையா தொடுக்கணும். தேவதைகள் ரிஷிகள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா வந்து குடும்பத்தோடு வந்து உட்காண்டாள் சீனிவாசனுக்கு கைக்கரியம் பண்றதுக்கா. அந்த மாதிரி உட்கார்ந்த உடனே புஷ்பத்தை எடுத்து தொடுக்க ஆரம்பிச்சாள். தொடுக்க ஆரம்பிச்ச உடனே ஆகா இந்த புஷ்பம் சீனிவாசன் திருவேதிக்கு சேரும் அப்படின்னு நினைச்சாள். நினைந்து அந்த மாதிரி நினைச்ச உடனே சீனிவாசன் திருவேதிக்கு சேரும் உடனே நான் இப்ப சாமந்தி பூவை எடுத்திருக்கேன், இது கையில இருக்கு, இது எந்த இடத்துல போய் நிற்கும் திருமேனிகள் நினைச்சாள். நினைத்து அதை நினைச்ச உடனே சீனிவாசன் திருமேனி ஞாபகம் வந்துதான், இவா மாலை இன்னும் தொடுக்கல, ரெண்டு புஷ்பம் தான் எடுத்து வச்சிருக்கா, ஆனா மொத்த புஷ்பமும் ஆன மாதிரி மனசுல பாவம், அந்த பாவத்துல இது எங்க இருக்குன்னு நினைச்சு பார்த்தா இப்ப கோக்கர்ல விட்டா. அதை நினைச்ச உடனே கோக்கத்தை விட்டுட்டா, மனசு என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி நினைச்ச உடனே அதையே நினைச்சிட்டு இருந்துதான். நைந்து உடனே நஞ்சு போச்சான். நஞ்சு போன உடனே திடீர்னு சுதாரிச்சுங்க, சுதாரிச்சுன்னு இன்னொரு புஷ்பத்தை வச்சு போது மணி ஆயிட்டு சோமாள் சேவைக்கு போகணும் அப்படின்னு வேகமா கட்டினாலாம். இந்த கட்டத்தை திருப்பி சீனிவாசன் திருமணி ஞாபகத்துக்கு வந்துதான், கொஞ்சம் புஷ்பம் ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் சில சமயங்கள்ல இது கேட்டே கிளியர் பிக்சர், முதல்ல ஒரு பிக்சர் இருக்காது அப்புறம் கொஞ்சம் மோர் கிளியர் அந்த மாதிரி ஒரு பாவம் வந்துதான். உடனே மனசு உருகி போச்சான், உள் கரைந்து உருகி அப்ப கடல தார தாரையா தண்ணி வந்துதான். தார தாரையா தண்ணி வந்தா அதையே நினைச்சிட்டு இருந்தாலும் சொடுக்கவே இல்லையா. ஆழ்வார் சரிக்கிற நண்பர்கள இணைந்து நைந்து உள் கரைந்து உருகி இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணி கண்ணினா மாட. அதே மாதிரி தீர்த்த கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சாரா சொல்றேன். தீர்த்தம்னா சாதாரணமா இல்ல, ஏதா ஜாதி டபங்காலும் எல்லா வாசல திட்டங்களும் சேர்த்து தகுந்த பக்குவமா பண்ணி திருமாளுக்கு சேர்க்கணுமா. ஸ்ரீரங்கத்துல திருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம் வைப்பா. இந்த மணியக்காரர் கொரட்டு மணியக்காரர்னு ஒருவர், அவர் தொட்டு பார்ப்பார். வெறும் சின்ன தீர்த்தம் செய்யக்கூடாது திருமாளுக்கு. உஷ்ணமணி ராத்திரி 10 மணிக்கு திருமஞ்சனம் ஆகும். ஒவ்வொரு நாளுக்கு 3 கொடியே பிரம்மோற்சவம் தெப்பதுக்கு கிட்டத்தட்ட பிரம்மோற்சவம் கொடியேற்றம் கிடையாது. அந்த 4 உற்சவத்திலையும் முதல் திருநாள் அன்னைக்கு கஜாலவனத்த அன்னைக்கு முதல் திருநாள் அன்னைக்கு பெருமாள் யாகசாலையில ராத்திரி 10 மணிக்கு ஒரு திருமஞ்சனம் ஆகும். 12 மணிக்கு மேல அது விநியோகம் வேற பொங்கல் கொடுப்பான், எல்லாரும் கொடுக்க மாட்டான். நம்ம யாரையாவது காக்கா வச்சு வாங்கிக்கணும், யாராவது வேண்டி வாழாந்தான் பட்டனுக்கு வேண்டி தருவா, வந்திருக்கவா குறைச்சலா இருப்பா. அதனாலும் இது வரைக்கும் எல்லாருக்கையும் கொஞ்சமா பிரசாதம் சுட சுட நன்னா இருக்கும். போங்க நெய்லதான் நெருப்பா வெண்ணெய் காய்ச்சின நெய்யா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது பிரசாதம் கேள்விக்கும் ஞாபகம் வந்து பேசுவேன். இப்ப இன்னைக்கு கேட்டால கேட்குமா, மாரியம் மாச பொங்கல் தான் இன்னைக்கு கிடைக்கும், இந்த ஸ்ரீரங்கம் அர்த்தராத்திரி பொங்கல் இன்னைக்கு கிடைக்காது இல்லையா. அந்த மாதிரி ஜாகசாலை திருமஞ்சம் 7ஆம் திருநாள் அன்னைக்கு தாயார் சன்னதி முன்மண்டபத்தில் ஒரு திருமஞ்சம், அதுவையும் பெருமாளுடன் போக்கியமா சேர்த்தார். ரொம்ப நன்னா இருக்கும், அந்த திருமஞ்சன கண்டருள்வர் பெருமாள் ரொம்ப போக்கியமா இருக்கும். அப்ப அந்த மணியை காலத்தை அந்த தீர்த்தத்தை காமிச்சான், காமிச்சா அவர் தொட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் விழாவா அப்படிங்கிற உடனே அது ரொம்ப சூடா இருந்தா கொஞ்சம் விழாவுவா சித்தோட்டமா பெருமாள் திருக்கணும். அதற்காக அந்த மாதிரி பண்ணுவா. திவ்ய தேசங்கள்ல எல்லாம் உண்டு, எல்லா திவ்ய தேசங்களையுமே மாலை மாதம் காலத்தால திருவாதாரத்துக்கு அநேகமா உஷ்ணோகம் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பா. எல்லா இடங்கள்லயுமே அது பழக்கம், மாலை மாசம்னா காலத்தால சிந்து வேலையா இருந்து உஷ்ணோகம் சமர்ப்பிப்பா. உஷ்ணோகத்திலே திருமஞ்ச நாடுகள் நிச்சயோத்சவத்துக்காகவும் அதுக்கப்புறமா திருமால் திருபாராதன் மாறும். அந்த மாதிரி பண்றது எதற்கு சொல்றேன்னா, அந்த மாதிரி ரீதியில ரொம்ப திருப்தியான கைத்தரிஜம். அது சொல்ற தீர்த்த கைக்கரியம், அவ அந்த தீர்த்த கைக்கரியம் தரிமணங்கள் சேர்க்கச்ச இணைந்து உள்கரைந்து நெய்ந்து உள்கரைந்து உருகி இமையோர் படனும் முனிவரும் நீ புனைந்தாயிரத்தை அர்த்தத்துக்கு தான் சேர்க்கணும். புனைந்தாயிரத்துக்கு இந்த இடத்துல அவ சேர்த்ததான தீர்த்தம், அவ ஏற்படுத்தி புனைந்தாயிரத்துக்கு சமைத்தன்னு அர்த்தம், மாலைக்கு புனைந்தனா கொடுத்தன்னு அர்த்தம், நீருக்கு நாட்டா புனைந்த அப்படின்னாட்ட அவ ஏற்பாடு பண்ணதான தீர்த்தம். கன்னியாச்சா நீராச்சா அதுக்கப்புறம் சாந்தம் அதுக்கும் நினைந்து நெய்ந்து உருகரைந்து உருகி இமையோர் படலும் முனிவரும் புனைந்த சாந்தம். அதுக்கடுத்தது புகை, இணைந்து நெய்ந்து உருகரைந்து உருகி இமையோர் படலும் முனிவரும் புனைந்த புகை அப்படின்னு ஒவ்வொருக்கும் அனுபவிக்கணும். இந்த திவிலேஜங்கள் நிறைய ஊருக்கு போய் ஜெயிச்சவாடா அந்தந்த ஊர் அனுபவத்தை சொல்லுவா. அப்பாவா ஒரு நிமிஷம் இந்த வச்சே உபன்யாசம் பண்ணான், நமக்கு வராது நமக்கு தெரியாது அதனால முடியாது. புனைந்த கண்ணியை சார்ந்த புகையோடு ஏறி வணங்கினால் இணைந்த எல்லா பொருள்களுக்கும் வித்தால் முதலில் சிதையாறு மனசை ஞானத்து உண்பெருமை மாசுநாதும் பிரபதா பண்ணா கூட உன்னுடைய பெருமைக்கு தெரிந்த ஆராதனமா ஆறாதே உனக்கு குறைவு உண்மையா அப்படின்னு கேட்கிறார். அந்த பாசுரத்துல மாசுநாதோ மாயோடே அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். அந்த மாதிரி அனுபவம், அந்த மாதிரி இந்திரியங்கள் தான் எல்லா கைக்கரியத்திலையும் ஈடுபடுறது. நித்தியம் மந்தவிய மந்தவியத்துவத்துக்கு சொன்னேன், மகன் சேவிக்கிறது மட்டும் இல்ல அதை நினைச்சு நினைச்சு பார்க்கிறது. அப்பேற்பட்ட திருவேணி பெருமாளுக்கு சுன்னாதி யோகத்தில் ரம்யசாராதி யோகாதிகளை சுத்தியர் என்று இந்த பெருமாளிக்கக்கூடிய இடம் மாதிரி இன்னொன்று கிடையாது. வேற யாரும் சுத்தியர்கள் கிடையாது, வேற யாரையும் சோத்திரம் பண்ண தெரிந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. எம்பெருமானை திருவேங்க முடியாதே சுத்தியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பகவானுக்கே ரொம்ப போக்கியமான மிக அதிபோக்கியமான விக்ரகத்துவம் அப்படிங்கிறத சாதிக்கிற சுண்ணாவி யோகத்துல ஆயுதம் சொல்லுவேன் கைவினோ இன்னாவின் கவியாவது ஒருவருக்கும் குடிக்கிறேன் பாசல தமிழ்நாடு விண்ணப்பம் பண்ண என்ன திருவேங்கடத்து என்னானே என்னப்பன் எம்பெருமானுடன் ஆகுவேன்னு சென்மம் படவளவில் பிராதுர்பாவான மகாதிகளாலே சுவாட்சிகளுக்கு எம்பெருமான் இடமென்றா பகவானுடைய அசுப நிராசிக விக்கிரகத்துவம் எல்லாத்தையும் சுப சுபக தனுக்கும். இந்த விக்கிரகத்தோடு கூட அவர் இந்த மாதிரி ஞானத்தை ஏற்படுத்தலாம், அவர்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தலாம். அதனால அவர்களுடைய அசுப நிவர்த்தகன் பாகங்கள போர்க்கடம் இந்த திருமையை சேமிச்சத்தால எல்லாருடைய அசுபமும் போகிறது தத்தஞானம் வந்துங்கத்தை சென்மம் பலப்படாத சொன்னார்னு சொல்லிட்டு வைணன்னா இப்படி அனுபவிச்சிருக்கார். அப்பேற்பட திவ்யமங்கல விக்கிரகத்துவம் அந்த பெருமாளுக்கு அனுபவிச்சு முக்கேந்து நிச்சந்த விரோபணியாம் மூர்த்தி தர மூர்த்தி திருமை ஹேகிரியுடைய திருமை நம்ம ஹேகிரியுடைய திருமை அது எப்படி இருக்கு முக்த இந்து நிச்சந்த விரோபணியாம் மூர்த்தி ஆனந்த சுதா பிரசூதி ஆனந்தாந்தத்தை நமக்கு இருக்கிறது நீங்கள்தான் பாகவதா வித்வான்கள் பகவத் ஞானம் உள்ளவா அந்த எம்பெருமான் திருமேனிய ரொம்ப போக்கியம்னு அதை ஆனந்த கடலாக தியானம் செய்து இந்த திருவாயுடைய அனுபவிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கந்தராக்கே சிம்மாய் கல்யாணம் வேதாந்தம் ரொம்ப டைம் ஆயிட்டு